அங்கே இந்த கதை முடித்து அதாவது அந்த பாற்கடலை இந்த கதையோடு சம்பந்தப்பட்டு அந்த திதி அங்கு தவம் செய்த அந்த அந்த செய்தியை சொல்லக்கூடிய அந்த அவள் அங்கு தவம் செய்தாள். அவள் வயிற்றில் ஒரு கரு உருவாகிறது. அந்த கரு பிறகு தேவர்களுடைய சூழ்ச்சியால் அது 7 பகுதிகளாக சிதைந்து ஒரே ஒரு அரக்கன் பிறப்பதற்கு பதிலாக மிக்க வலிமை உடைய தேவர்களையெல்லாம் அழித்து விடக்கூடிய பெரும் சக்தி வாய்ந்த ஒற்றை பிறப்பு நடப்பதற்கு பதிலாக அது 7 பிரிவுகளாக பிரிந்து அந்த 7 பேரும் மருத்துக்கள் என்று 7 பேராக பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தி அந்த இடத்தில் பேசப்படுகிறது. அத்துடன் அந்த செய்தி முடிவடைந்தது. அப்படி அவள் தவம் செய்த இடம்தான் இது என்று அவர்களுக்கு அந்த ராமனும் லட்சுமணனும் அந்த கதையை விஸ்வாமித்திரர் சொல்லி முடிக்கிறார். அதன் பிறகு அவர்கள் மேலும் அங்கிருந்து பயணப்படுகிறார். பயணப்படும் போது அவர்களுடைய பார்வையில் கங்கை நதி தரிசனமாகி கங்கை நதியை அவர்கள் அந்த இடத்தில் கங்கையினுடைய அந்த மேன்மையை எல்லாம் சுவாமித்திரர் சொல்லுகிறார். அப்படி கங்கையை அவர்கள் பார்த்தார்கள் என்னும் இடத்தில் கம்ப ஒரு ஓமானத்தை பயன்படுத்தி அந்த கங்கை நதிக்கு ஒரு ஓமானத்தை பயன்படுத்தி அதுதான் நாம் இங்கே ஒரு சிந்திக்கத்தக்க ஒன்றாக இருக்கு. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பொன்னியை பொறுவும் கங்கை தீர்த்தம் என்று சொல். பொன்னியை பொறுவும் கங்கையை சந்தி, அதாவது காவிரிக்கு இணையான கங்கையை பார்த்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல். காவிரிக்கு இணையான கங்கை அங்குதான் கம்பருடைய அந்த சொந்த நாட்டு பற்றை நாம் பார்க்க முடியும். கங்கையை சொல்லும் போது கங்கைக்கு ஓமானமாக காவிரியை சொல்கிறார். காவிரிக்கு இணையான கங்கை என்று சொல்லும் போது அங்கு கம்பருடைய அந்த சொந்த நாட்டு பற்றினுடைய தன்மையை நாம் பார்க்க முடியும். அது பொதுவாக கவிஞர்களுக்கு தங்களுடைய தேசத்தில் அபிமானம் உடையவர்களுக்கெல்லாம் வியப்பை அளிக்கக்கூடிய ஒரு வாசகமாக கம்பருடைய அந்த வாசகம் வரும். பொதுவாக ஒன்றை குறித்து நாம் ஒரு ஓமானத்தின் மூலம் சொல்லும் போது அந்த ஓமானம் ஓமையத்தை விட உயர்ந்ததாக இருக்கும். இதுதான் பொதுவான ஒரு விதி. எப்போதும் ஓமையத்தை விட நாம் எதை சிறப்பித்து சொல்லுகிறோமோ அதற்காக நாம் எந்த ஓமையை பயன்படுத்துகிறோமோ அந்த ஓமை நாம் சிறப்பித்து சொல்லக்கூடிய பொருளை விட உயர்ந்ததாக இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான விதி. நாம் இப்போது ஒரு பெண்ணினுடைய முகத்தை அந்த முகத்தினுடைய பொலிவை சொல்வதற்காக நிலவு போன்ற முகம் என்று நான் ஓமானம் சொல்லும் போது அந்த முகத்தின் பொலிவை விட நிலவின் பொலிவு மிக அதிகமாக இருப்பதனால்தான் நிலவை அந்த முகத்துக்கு ஒப்பிடுகிறோம். ஆக இப்படி அந்த ஒப்பிடக்கூடிய அந்த பொருள் அந்த ஓமான பொருள் ஓமையத்தை விட எப்போதும் தன்மையில் சிறப்புடையதாக இருக்கும். ஆக இங்கு அவர் கங்கைக்கு காவிரியை ஒப்பிடுவதனால் கங்கைக்கு ஓமையாக காவிரியை கம்பர் பயன்படுத்துவதனால் காவிரி கங்கையை விட சிறப்பு வாய்ந்தது என்பதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். அதை வெளிப்படையாக அவர் சொல்லவில்லை. இப்படி ஓமானம் காட்டுவது மூலமே கங்கை கங்கையானது காவிரிக்கு அடுத்தபடிதான் கங்கையை விட சிறப்பானது காவேரி என்பதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். அங்கு அவருடைய அந்த சோழ நாட்டு பற்று நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இப்படி கங்கையை விட காவிரி புனிதமானது என்றெல்லாம் ஏற்கனவே கம்பருக்கு முந்தியே ஆழ்வார்கள் கூட பாடியிருக்கிறார். நாம் பார்த்தோமானால் தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடிய ஒரு பாசுரம், அதில் அவர் சொல்லுகிறார் கங்கையில் புனிதமாய காவிரி என்று சொல். கங்கையை விட புனிதமானது காவிரி. அவர் அவ்வாறு சொன்னதுக்கு காரணம் அவருடைய அந்த வைணவ பற்று கங்கைக்கு நடுவில் கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கும் நடுவில் அந்த ஸ்ரீரங்கத்தில் திருமால் பள்ளி கொண்டிருப்பதா இருப்பதால் அந்த கங்கை மிகவும் புனிதத்துவம் பெற்று விடுகிறது. அந்த காவிரி மிகவும் புனிதத்துவம் பெற்று விடுகிறது. கங்கையை விட மிக சிறந்த தன்மையை அது அடைந்து விடுகிறது என்ற அடிப்படையில் கங்கையில் புனிதமாய காவிரி என்று தொண்டையடி பொடி ஆழ்வார் பாடியிருக்கிறார். ஆக இவ்விதமாக கங்கையை விட காவிரி சிறப்புக்குரியது என்பதை நம் புலவர்கள் பாடியிருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கம்பரும் இங்கு அதை வெளிப்படையாக இல்லாமல் போகிற போக்கில் சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். அப்படி அவர்கள் அந்த கங்கையை சந்தித்ததாக நேரில் பார்த்ததாக பாடுகிறார் கம்பர். அப்படி கங்கையை பார்த்தபோது ராமன் வழக்கம் போலவே விஸ்வாமித்திரரிடம் வினா தொடுத்து இந்த கங்கையின் சிறப்பு என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன என்று நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று வினா தொடுக்கிறேன். கங்கையை பற்றி உடனே விஸ்வாமித்திரர் அது சார்ந்த அந்த கதையை சொல்ல தொடங்குகிறது. அது ஒரு நீண்ட கதையாக வருகிறது. கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கிளை கதைகளில் ஒரு நீண்ட கதையாக அந்த கதைப்பகுதி வருகிறது. அந்த கங்கை தோன்றியது எப்படி என்ற ஒரு கதை வருகிறது. கங்கை என்பது பூமியிலேயே உற்பத்தியான ஒரு நதி அல்ல, அது ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்த நதி. அது முதலில் ஆகாயத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கும், அதற்கு ஆகாய கங்கை என்று பெயர். அது பூமிக்கு வந்தது என்பது ஒரு தனி மனித முயற்சியால் நடந்த ஒன்று. ஒரு மன்னவன் அந்த கங்கையை பூமிக்கு இழுத்து வந்தார். அந்த கதை என்னவென்றால், ராமனுடைய மூதாதையர்களில் ஒருவன் சகரன். ராமனுக்கு முந்தைய மூதாதையர்களுடைய வரிசையில் வந்த ஒரு அரசனுடைய பெயர் சகரன். அந்த சகரனுக்கு இரண்டு மனைவியர், விதர்ப்பை சுமதி என்ற இரண்டு மனைவியர். அந்த விதர்ப்பைக்கு அசமஞ்சன் என்ற ஒரு புத்திரன் பிறக்கிறான். அந்த சுமதிக்கு 60,000 பேர் பிறக்கிறார். ஒரு மனைவிக்கு ஒரே ஒரு மகன், இன்னொரு மனைவிக்கு 60,000 பேர் பிறக்கிறார். அது 60,000 பேர் எப்படி தோன்றினார்கள் என்ற கேள்விக்கு விடையாக அதற்கு நாம் விடையாக அந்த மூலக்கதைகளை பார்க்கிறோம். அது 60,000 பேர் எப்படி பிறந்தார்கள் என்று செய்தி எல்லாம் கம்பராமாயணத்தில் இல்லை. ஆனால் 60,000 பேர் தோன்றிய வரலாற்றை நாம் இந்த கதைகளுக்கெல்லாம் மூல கதைகளை நோக்கி போய் பார்க்கும்போது அது அந்த பெண்ணுக்கு வயிற்றிலிருந்து ஒரு பெரிய பிண்டம் பிறந்ததாகவும், அந்த பிண்டம் 60,000 கூறுகளாக பிரிந்து 60,000 பிள்ளைகளாக அவர்கள் மாறியதாகவும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஆக ஒருத்திக்கு ஒரு மகன், இன்னொருத்திக்கு 60,000 பிள்ளைகள். 60,000 பேரும் மிக்க வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு மகன், ஒற்றை மகன், ஒரு முதல் மனைவிக்கு பிறந்த அந்த ஒற்றை மகனுக்கு அடுத்து இன்னொரு மகன் பிறக்கிறான். அவனுடைய பெயர் அம்சுமான். ஆக இந்த சகரனுக்கு 60,000 பிள்ளைகள், முதல் மனைவிக்கு ஒரு பிள்ளை, ஆக 60,001 பிள்ளைகள் அவர் இருக்கிறார்கள். அந்த ஒற்றை மகனுக்கு பிறந்தவன் தான் அம்சுமான் என்ற ஒரு மகன். அவனும் மிக்க ஆற்றல் வாய்ந்தவனாக இருக்கிறான். ஆக இப்படி பிள்ளைகளோடும் ஒரு பேர பிள்ளையுடனும் அவன் மிக்க வலிமை வாய்ந்தவனாக அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறான் சகரன். அப்படி மிக்க வலிமை வாய்ந்தவனாக அவன் மாறியவுடன் அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நாம் இத்தனை பிள்ளைகளுடன் மிக்க ஆற்றல் வாய்ந்த ஒரு அரசனாக இருக்கிறோம், நாம் ஏன் அஸ்வமேத யாகம் செய்யக்கூடாது என்று அவனுக்கு என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அஸ்வமேத யாகம் யார் செய்வார்கள் என்றால், பூலோகத்தில் தனக்கு ஈடே இல்லை, சமமாக இருக்கக்கூடிய வேறு யாருமே இல்லை என்ற ஒரு நிலை வர வேண்டும். தான் தான் இந்த உலகத்தின் ஏக சக்கராதிபதி என்பதை ஸ்தாபிக்க வேண்டும் என்று எந்த மன்னன் கருதுகிறானோ அந்த மன்னன் அஸ்வமேத யாகம் செய்வார். அஸ்வமேத யாகம் செய்யக்கூடிய அரசன் தன் சார்பாக ஒரு குதிரையை எல்லா நாடுகளுக்கும் பயணப்படுபவர் விடுவார். அப்படியே உலக பூமியையே வளம் வருவதற்கு அந்த குதிரையை அனுப்புவார். அந்த குதிரையை அப்படி ஒவ்வொரு நாடாக சுற்றி வந்து கொண்டு இருக்கும். அந்த குதிரை அப்படி சுற்றி வரும்போது எந்தெந்த நாடுக்கு போகிறதோ அந்தந்த நாட்டை சார்ந்த அரசர்கள் எல்லாம் அந்த குதிரையை எதிர்கொண்டு அதற்கு மரியாதை செய்து வழி அனுப்பி விட்டால் அவனும் அந்த நாட்டு அரசனும் இந்த நாட்டு இந்த அஸ்வமேத யாகத்தை செய்ய போகிறவனுக்கு அடங்கி விட்டான், இவனை ஏக சக்கரவர்த்தியாக அங்கீகரித்து விட்டான் என்று அர்த்தம். அப்படி ஏதாவது ஒரு அரசன் அதை ஒப்புக்கொள்ளாமல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அங்கு சண்டை நடக்கும். அந்த அரசனை அடக்கிவிட்டு அதன் பிறகு அவனுடைய அனுமதியை பெற்றுவிட்டு அடுத்த நாட்டுக்கு பயணிப்பார். இப்படியாக அந்த குதிரையை பயணித்து வரும். அந்த குதிரையை இவ்வாறு கொண்டு போய் கொண்டிருக்கிறான் சகரனுடைய பேரனாகிய அம்சுமா. அவன் அப்படி அந்த குதிரையை ஒவ்வொரு நாடாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அந்த குதிரை அப்படியே வலம் வந்து கொண்டு எல்லா தேசத்தவர்களும் உடன்படுகிறார். சகரனுடைய அந்த தனித்த ஆளுமைக்கு கட்டுப்படுகிறார். அவன் இனிமேல் ஏக சக்கராதிபதியாக உலகத்தின் சர்வாதிகாரியாக இருக்கலாம் என்று உடன்பட்டு அவன் அந்த அஸ்வமேத யாகத்தை செய்யலாம் என்று ஒப்புதல் வழங்குகிறார். இப்படி எல்லா தேசத்தையும் அவன் கடந்து வந்து கொண்டு இருக்கும் போது இந்திரன் பார், இந்திரனுக்கு எப்போதும் ஒரு சிக்கல் வரும் இந்த மாதிரியான அஸ்வமேத யாகம் செய்யும் போது. அந்த அஸ்வமேத யாகம் என்பதற்கு ஒரு தூய தமிழ் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பரிவேள்வி என்று பயன்படுத்த. அஸ்வமேத யாகம் அதனுடைய தூய தமிழாக்கம் பரிவேள்வி. அந்த பரிவேள்வி செய்வதனால் இந்திரனுக்கு எப்போதும் ஒரு சிக்கல் வந்து சேரும். உலோகத்தில் யாராவது அப்படி செய்ய தொடங்கிவிட்டால் அவனுக்கு அடிவயிறு கலங்க தொடங்கி. காரணம் என்னவென்றால், யாராவது அப்படி 100 அஸ்வமேத யாகம் செய்து விட்டால் அவனுடைய இந்திர பதவி காலியாகி, யார் அந்த 100 அஸ்வமேத யாகம் செய்து இருக்கிறார்களோ அந்த செய்து முடித்தவனுக்கு இந்திர பதவி கிடைத்துவிடும். அவனை அந்த யாகங்கள் செய்து முடித்தவனை பதவியில் அமர்த்தி விட்டு ஏற்கனவே இந்திர பதவியில் இருப்பவனை இறக்கி விடுவார்கள். அதனால் இந்திரன் எப்போதும் இந்த யாகங்களுக்கு தடை செய்பவனாகவே இருப்பான். யாராவது செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த யாகத்தை தடை செய்வதற்கு அவன் முனைந்து விடுவான். இப்போது நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஆட்சியில் இருப்பவர்கள் வேறு யாராவது வளர்ந்து வருவதை கண்டுவிட்டால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்வதை நாம் இப்போதும் பார்க்கிறோம் அல்லவா. அதை போல இந்திரன் நடந்து கொண்டிருப்பதாக புராணங்களில் நாம் பார்க்கிறோம். அதனால் இங்கு இந்த அம்சுமான் எதிர்ப்பார் யாரும் இல்லாமல் குதிரையுடன் வலம் வந்து கொண்டிருப்பதை பார்த்த இந்திரன் இந்த யாகத்திற்கு ஏதாவது இடையூறு செய்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணி எண்ணம் கொண்டு ஒரு மாயத்தால் அந்த குதிரையை களவு எடுத்து போய் அதை ஒழித்து வைத்து விடுகிறார். எங்கே கொண்டு போய் அதை ஒழித்து வைக்கிறான் என்றால் பாதாள லோகத்திற்கு கொண்டு செல்கிறார். அந்த பாதாள லோகத்தில் கபில முனிவர் என்ற ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டார். அவர் தவம் செய்யக்கூடிய இடத்தில் அவருக்கு முதுகுப்புறமாக கொண்டு போய் அந்த குதிரையை கட்டி வைத்து விட்டு வந்து விடுகிறார். அவன் அப்படி அவருக்கு பின்னால் கட்டியதில் ஒரு தந்திரம் இருந்தது. என்னவென்றால், அவர் நீண்ட நெடுங்காலமாக அப்படி பாதாள லோகத்தில் தனிமையில் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தனிமையில் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் போது யாராவது போய் அந்த தவத்திற்கு இடையூறு செய்யும் விதமாக முன்னால் தோன்றி அந்த தவத்தை கலைத்தால் அவர் கோபத்தில் விழித்து பார்ப்பார். அந்த விழித்து பார்க்கின்ற வேளையில் அவருக்கு எதிரே யார் நின்றாலும் அவர்கள் எரிந்து பஸ்பமாக போய்விடுவார். இதுதான் அவருடைய தனித்துவமான சக்தி. எனவே அதை உணர்ந்து ஓசைப்படாமல் அவருக்கு பின்புறமாக சென்று அந்த குதிரையை கட்டி விட்டு விட்டு இந்திரன் போய்விடுகிறார். இந்த அம்சுமான் சகர மன்னனுடைய பேரன், அவன் குதிரையை காணாமல் கேட்கிறான். பூலோகத்தில் எல்லா இடத்திலும் தேடி பார்க்கிறான், குதிரை எங்கே எங்கே என்று தேடி பார்க்கிறான். குதிரையை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. குதிரையை கண்டுபிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் அவன் திரும்பி தன்னுடைய தாத்தாவிடம் வந்து சொல்கிறான். சகர மன்னனிடம் சொல்கிறான், குதிரையை யாரோ களவு எடுத்து போய்விட்டார்கள், நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், அது அகப்படவே இல்லை என்று வருத்தத்துடன் சொல்லுகிறான். ஏறக்குறைய எல்லா நாடுகளையும் நான் தாண்டி வந்து விட்டேன், பூமியை முற்றம் முழுக்க வளம் வந்து பூமியே நமக்கு உரிமையாகிவிட்டது என்ற ஒரு நிலை வந்து விட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் குதிரை காணாமல் போய்விட்டது. குதிரை காணாமல் போன பிறகு நாம் இனிமேல் எப்படி அந்த யாகத்தை செய்வது என்று மிக வருத்தத்துடன் அவன் தன்னுடைய அந்த நிலையை சொல்லி புலம்புகிறான். சகரன் பார்க்கிறான், பேரனிடம் இருந்து குதிரையை யாரோ களவு செய்துவிட்டு போய்விட்டார்கள், அந்த குதிரையை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று எண்ணம் கொண்ட அவன் தன்னுடைய 60,000 புத்திரர்களையும் கூப்பிடு, இன்னொரு மனைவிக்கு பிறந்த அந்த 60,000 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, என் பேரன் பலம் வந்து கொண்டிருந்த அந்த குதிரையை யாரோ அபகரித்து விட்டார்கள், அந்த குதிரை 7 14 லோகத்தில் எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதை கண்டுபிடித்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அந்த 60,000 பிள்ளைகளுக்கும் உத்தரவிடுகிறார். அவர்கள் உடனே குதிரையை தேடும் பணியில் ஈடுபடுகிறார். இண்டு இடுக்கு சந்து பொந்து என்று எல்லா இடங்களிலும் விடாமல் தேடுகிறார்கள். பூமி பரப்பு முழுவதையும் அவர்கள் சல்லடை போட்டு தேடிவிட்டார். எங்கும் குதிரை அகப்படும். ஒட்டுமொத்த பூமியையும் அவர்கள் பார்த்தாகும். பூமியை பார்த்து விட்டோ, இனிமேல் பாதாள லோகத்தில் போய் தேடுவோம் என்று அவர்கள் முடிவெடுத்து பூமியை தோண்ட ஆரம்பிக்கிறார். 60,000 பேரும் சேர்ந்து தோண்டுகிறார். அவர்கள் மிக்க வல்லமை வாய்ந்தவர்கள், எண்ணிக்கையிலும் மிக்க அதிகமாக இருக்கிறார்கள். அது 60,000 பேர்கள் இருக்கிறார்கள். எனவே பூமியை அவர்கள் வெகு சுலபமாக மிகப்பெரும் பள்ளமாக தோண்டுகிறார். தோண்டி அவர்கள் பாதாள லோகத்திற்குள் போகும்போது அங்க கபில முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்தை அடைந்து விடுகிறார்கள். அங்கே கபில முனிவருடைய பின்புறத்தில் அந்த குதிரை கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறார். சட்டென்று இவர்கள் ஒரு தப்பு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். இந்த முனிவன் தான் நம்முடைய குதிரையை அபகரித்து விட்டான், களவெடுத்து வந்த களவெடுத்து வந்த கள்வன் இவன் தான் என்ற ஒரு அவசர முடிவுக்கு வந்து அந்த கபில முனிவரை அதற்கு மிரட்டுகிறார்கள். ஏய், நீ ஏன் களவெடுத்து வந்தாய் என்று அவரை போய் உலுக்கி அவருடைய தவத்தை கலைக்கிறார். அப்படி தவம் கலைந்தவுடன் சட்டென்று கோபத்தில் கண்ணை விழித்து பார்க்கிறார் அந்த கபில முனிவர். எதிரே அவருக்கு தொந்தரவு செய்து கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த 60,000 பேரும் அந்த ஒற்றை பார்வையிலேயே சாம்பலாகி விடுகிறார். எரிந்து பசுவமாக ஒரு சாம்பல் மேடாக அங்கு குவிந்து விடுகிறார். ஆக இப்படி குதிரையை தேடி போன 60,000 பேர் கதையும் இப்படி முடிந்து விடுகிறது. இதை இந்த 60,000 பேர்களுடன் உடனாக வந்து கொண்டிருந்த அந்த ஒற்றர்கள் பார்த்து சகரமன்னனிடம் போய் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் அந்த கபில முனிவருடைய பார்வையால் எரிந்து போனார்கள் என்று அந்த செய்தியை சகரமன்னனிடம் போய் சொல்லுகிறார். சகரமன்னனுக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏற்கனவே குதிரை காணாமல் போய்விட்டது, இப்போது தன்னுடைய பிள்ளைகள் 60,000 பேரும் மாண்டு போனார்கள் என்ற செய்தி வேற வந்து, இப்படி பிள்ளைகள் மாண்ட செய்தியை கேட்ட பின்னும் அவனுடைய மனத்தின் உறுதி, அந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தியே தீர வேண்டும் என்ற அந்த உறுதி போகவில்லை. எனவே தன்னுடைய பேரனாகிய அம்சமானை மீண்டும் அழைக்கிறான். குதிரை இருக்கும் இடம் தெரிந்து விட்டது. அந்த குதிரையை கொண்டு வர போன என் பிள்ளைகள் 60,000 பேரும் அந்த முனிவர் எரித்து சாம்பலாக்கி விட்டார். அந்த முனிவரிடம் நீ போய் அவருக்கு பணிவாக உன் வணக்கத்தை தெரிவித்து அந்த குதிரையை நீ பெற்று வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் தன் பேரனை குதிரையை தேடி அனுப்பி வைக்கிறார். அந்த அம்சுமான் பாதாள லோகத்திற்கு சென்று அந்த கபில முனிவர் இருக்கின்ற இடத்தை அடைந்து அவர் முன்பு சாஷ்டாங்கமாக வணங்கி பணிவாக தன்னுடைய வேண்டுகோளை தெரிவித்து அந்த குதிரை பின்னால் கட்டப்பட்டிருப்பதை அவருக்கு அப்போது சொல்லுகிறார். அப்போதுதான் அவர் திரும்பி பார்க்கிறார், தனக்கு பின்னால் அந்த குதிரை யாராலோ கொண்டு கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறார். உடனே அவருக்கு தெரிந்து விடுகிறது யாரால் அது அங்கு கொண்டு வரப்பட்டது. இந்திரன் தான் அதை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை அவர் தன்னுடைய அந்த திரிகால ஞானத்தால் உணர்ந்து விடுகிறார். கடந்த காலத்தில் நடந்த அந்த செய்தியை அவர் தன்னுடைய ஞான உள் உணர்வினால் உணர்ந்து இந்திரன் தான் இப்படி கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறான், நீ குதிரையை அவிழ்த்து செல்லலாம், கொண்டு போ என்று அவனை வாழ்த்தி அனுப்பி வைக்கிறான். அம்சுமான் அந்த குதிரையுடன் திரும்பி வருகிறான். அந்த யாகத்தை சகரன் மிக சிறப்பாக செய்து முடிக்கிறான் என்று அந்த கதை அதோடு முடிகிறது. இப்படியாக மிக சிரமப்பட்டு அந்த யாகம் நிறைவேறுகிறது. சகரன் தனித்துவமான ஒரு ராஜாவாக, பூலோகத்திற்கு தலைமை தாங்கும் ஒரு ராஜாவாக மாறுகிறார். இப்படியாக அந்த கதை பகுதி முடிவடைகிறது. அப்படி சகரனுடைய புத்திரர்களால் தோண்டப்பட்டதனால், அந்த இடம் தோண்டப்படுகிறது அல்லவா, பூமி தோண்டப்படுகிறது அல்லவா, அந்த தோண்டப்பட்ட அந்த பெரும் பள்ளத்தில் தான் கடல் உருவானதாகவும், சகரமன்னனுடைய புத்திரர்களால் அது தோண்டப்பட்டு உருவானதனால், கடல் உருவானதனால் கடலுக்கு சாகரம் என்ற ஒரு பெயர் வந்ததாகவும் ஒரு செய்தி சொல்லப்படும். சகர மன்னர்களால் தோண்டப்பட்டதனால் அதற்கு சாகரம் என்று பெயர். தோண்டப்பட்டு அந்த இடத்தில் உருவானதனால் அந்த கடலுக்கு சாகரம் என்று. இப்படியாக கடல் உருவாகிவிட்டது. சகரமன்னன் பூலோகத்தின் ஏக சக்கராதிபதியாக மாறிவிட்டான். அதன் பிறகு சகரமன்னன் தன்னுடைய அந்த பேரனாகிய அம்சுமானுக்கு அரசாட்சியை ஒப்பி கொடுத்துவிட்டு அவன் பூலோக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு போய்விடுகிறான். அந்த அம்சுமானுக்கு திலீபன் என்ற ஒரு மகன் பிறக்கிறான். அம்சுமானுக்கு அடுத்து அந்த திலீபன் அரசாட்சியை மேற்கொள்கிறான். அந்த திலீபனுக்கு அடுத்து பகீரதன் என்ற ஒருவன் அரசனாகிறான். திலீபனுடைய மகன் பகீரதன் அரசனாகிறான். அந்த பகீரதன் தன் முன்னோர்களுக்கு நடந்த அந்த அகால மரணத்தை குறித்து கேள்விப்படுகிறான். சகர புத்திரர்கள் 60,000 பேர் கபில முனிவர்களால் எரிக்கப்பட்டு சாம்பலானார்கள் என்ற செய்தியை அவன் கேள்விப்படுகிறான். அவனுக்கு ஒரு வருத்தம் தோன்றுகிறது. நம் முன்னோர்கள் எல்லாம் இப்படி அகால மரணம் அடைந்து நற்கதி அடையாமல் போய்விட்டார்களே என்று அவனுக்கு ஒரு வருத்தம் தோன்றும். முறையாக இயற்கை மரணம் அடைந்தவர்கள் தான் மரணத்திற்கு பிறகு நற்கதியை அடைவார்கள். அதற்கு மாறாக துர்மரணம் அடைபவர்கள், அகால மரணம் அடைபவர்கள் எல்லாம் அந்த நற்கதியை அடைய மாட்டார்கள். அவர்களுடைய ஆத்மா நற்கதி அடையாமல் சுற்றி சுழந்து கொண்டே இருக்கும். அது துன்பத்திற்கு ஆளாகி தவித்துக் கொண்டே இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். அந்த அடிப்படையில் தன்னுடைய முன்னோர்கள் 60,000 பேரும் அகால மரணம் உற்று நற்கதி அடையாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே என்ற ஒரு எண்ணம் இந்த பகீரத மன்னனுக்கு வருகிறது. எனவே அவர்களை நற்கதி பெற வைக்க வேண்டும் என்று எண்ணி வசிஷ்ட முனிவரிடம் அதற்கான பரிகாரம் என்னவென்று கேட்டு, வசிஷ்ட முனிவர் அப்போதே இருக்கிறார். இப்போது ராமன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்போதும் வசிஷ்ட முனிவர் இருக்கிறார். ராமனுக்கு மூதாதைக்கு மூதாதையாக இருந்த அந்த பகீரத மன்னனுடைய காலத்திலும் வசிஷ்டர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் முனிவர், அவர் நீண்ட நெடுங்காலம் அப்படி தொட்டு தொடர்ந்து இருப்பார். மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் வசிஷ்டர் அப்படி தொடர்ந்து இருப்பார் என்பதை நாம் அந்த கதைகளில் பார்க்க முடியும். ஆக வசிஷ்ட முனிவர் அப்போதும் இருக்கிறார். அந்த வசிஷ்ட முனிவரிடம் அதற்கான பரிகாரம் என்ன, தன் மூதாதையர்களை அவருடைய ஆத்மாக்களை சாந்தி பெற வைக்கக்கூடிய பரிகாரம் என்ன என்று வசிஷ்டரிடம் அவன் கேட்கிறார். அப்போது வசிஷ்டர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ பிரம்மனை குறித்து தவம் செய், பிரம்மன் உனக்கு அதற்கான வழியை சொல்லுவார் என்று சொல்லி அவனுக்கு வழிகாட்டுகிறார். உடனே அவர் தன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்டரின் பாதத்தை வணங்கி அவர் சொன்னதை அப்படியே ஏற்றி கொண்டு தவம் செய்ய தொடங்குகிறார். பிரம்ம துறையவனை நோக்கி தவம் செய்ய தொடங்க, எவ்வளவு காலம் தவம் செய்கிறான் என்றால், 10,000 வருடங்கள் தவம் செய்கிறார். 10,000 வருடங்கள் தவம் செய்த பிறகு பிரம்மதேவன் அந்த பகிரத மன்னன் முன்பு தோன்றுகிறான். தோன்றி, நீ என்ன கேட்கிறாய், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பிரம்மன் கேட்கிறான். அதற்கு பகிரதன் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் எனக்கான தனிப்பட்ட எதையும் ஆசைப்பட்டு உன்னை நோக்கி நான் தவம் செய்யவில்லை. என்னுடைய மூதாதையர்கள் இப்படி எரிந்து சாம்பலாக கிடக்கிறார்கள், அவர்கள் நற்கதி பெற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கான வழி என்ன, அவர்களை நற்கதி பெற வைப்பதற்கான வழி என்ன, அதை நீ எனக்கு தெரிவித்தருள வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் அவன் வேண்டுகோள் வை. பிரம்மதேவன் பகிரதனை நோக்கி சொல்லுகிறான், நீ உன்னுடைய மூதாதையர்கள் 60,000 பேரையும் நற்கிழி பெற வைக்க வேண்டும் என்றால் அதற்கு கங்கை நதியை, ஆகாயத்தில் பாய்ந்து கொண்டிருக்கின்ற கங்கை நதியை அந்த சாம்பலின் மீது ஓடச் செய்ய வேண்டும். அந்த சாம்பலை கங்கை வந்து நனைத்தால், அந்த சாம்பலை கங்கை பாய்ந்து வந்து தன்னோடு இணைத்துக் கொண்டு தன்னோடு கரையச் செய்தால் அந்த 60,000 பேரும் நற்கதி பெற்று அவர்களுடைய ஆத்மா நல்ல நிலையை அடையும். நீ அந்த ஆகாயத்தில் உள்ள கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் அந்த கங்கை, ஆகாயத்தில் பாயக்கூடிய அந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வருவது என்பது சாமானியப்பட்ட வேலை அல்ல. அது மிக்க பெரும் வேகத்துடன் பாய்ந்து வரக்கூடியது. அதனுடைய பிரவாகம் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு வேகமுடையது. அது அப்படி பூமிக்கு இறங்கினால் பூமியே இல்லாமல் போய்விடும், பூமியையே அது மூழ்கடித்துவிடும், அவ்வளவு வேகமுடையது அது. எனவே அதனுடைய வேகத்தை அடக்கி அதை பூமியில் பாய செய்ய வேண்டும். அதனுடைய வேகத்தை அடக்கக்கூடிய வல்லமை சிவனுக்கு தான் இருக்கிறது. ஆக நீ முதலில் சிவனை நோக்கி வரம், சிவனை நோக்கி தவம் இருந்து அவனிடம் வரம் பெற வேண்டும். அந்த கங்கையின் வேகத்தை அடக்கி பூமியில் விட வேண்டும் என்று அவரிடம் நீ உன்னுடைய வேண்டுகோளை கேட்டு அதற்கு சம்மதம் பெற்று அதன் பிறகுதான் நீ கங்கையை நோக்கி தவம் செய்ய வேண்டும். முதலில் நீ சிவனை நோக்கி தவம் செய் என்று பகிரதனுக்கு அறிவுறுத்திவிட்டு பிரம்மதேவன் மறைந்து இப்போது பகிரதன் சிவனை நோக்கி தவம் செய்ய தொடங்கும். 10,000 வருடங்கள் சிவனை நோக்கி தவம் செய்யும். சிவன் பிரத்யட்சமாகிறார் அந்த பகிரதனின். உனக்கு வேண்டுவது என்னவென்று கேட்கிறார். ஐயனே, கங்கையை நான் பூமிக்கு கொண்டு வரப்போகிறேன். அப்படி பூமிக்கு கொண்டு வரும்போது அந்த கங்கையின் வேகத்தை அடக்கி பூமியில் நீ அதை பாய வைக்க வேண்டும். அதுதான் நான் உனக்கு, உன்னிடம் நான் கேட்கக்கூடிய வேண்டுகோள். எனக்கு நீ இந்த வரத்தை தந்தருள வேண்டும் என்று பகிரதன் கோரிக்கை வைக்கிறார். சிவபெருமான் ஒப்புக்கொள்கிறார். உன் வேண்டுகோளை நான் ஏற்கிறேன். கங்கையை நீ பூமிக்கு கொண்டு வரும்போது அதன் வேகத்தை அடக்கி நான் பூமிக்கு பாய வைப்பேன். கவலைப்படாதே, நான் அதை செய்கிறேன் என்று பகிரதனுக்கு உத்தரவாதம் வழங்கி அவனை மகிழ்வித்து மறைந்து விடுகிறார் சிவன். அடுத்து பகிரதன் கங்கையை நோக்கி தவம் செய்ய ஆரம்பி. அதுதானே முக்கியம். இரண்டு பேரை நோக்கி 10,000 10,000 வருடங்கள், 20,000 வருடங்கள் தவம் செய்து முடித்து விட்டான். இப்போது கங்கையை நோக்கி தவம் செய்கிறார். அவளை நோக்கி தவம் செய்து அவளுடைய சம்மதத்தை பெற்றுதானே அவளை பூலோகத்தில் பாய வைக்க வேண்டும். எனவே அவளை நோக்கி ஒரு 5,000 வருடங்கள் தவம் செய்கிறார். கங்கை ஒரு பெண் ரூபத்தில், ஆகாயத்தில் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கங்கை ஒரு பெண் வடிவத்தில் பகிரதன் முன்பு தோன்றுகிறாள். தோன்றி உனக்கு வேண்டுவது என்ன என்று கேட்கிறார். அப்போது பகிரதன் சொல்லுகிறார், நீ பூமியில் பாய்ந்து வர வேண்டும். இப்போது ஆகாயத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆகாயத்திலேயே பாய்ந்து கொண்டிருக்கின்ற நீ அங்கிருந்து இறங்கி பூமியில், பூமி பரப்பில் நீ பாய்ந்து வர வேண்டும். அது இதுதான் நான் உன்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்று பகிரதன் சொல்லுகிறான். தங்கை சிரிக்கிறாள். நான் பூமியில் பாய்வதா? நான் பூமியில் இறங்கினால் பூமியே மூழ்கி இல்லாமல் போய்விடும், பேர் அழிவு பூமிக்கு சம்பவிக்கும். என்னை பூமிக்கு நீ வர வேண்டும் என்று கேட்காதே, அது தகாது என்று கங்கை சொல்கிறார். உடனே பகிரதன் சொல்லுகிறான், அதை பற்றிய கவலை தேவையில்லை. சிவபெருமான் உன்னை தாங்கி உன் வேகத்தை அடைச்சி வெளியிடுவதாக எனக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறார். எனவே அவர் உன்னை அடக்கி உன் வேகத்தை கட்டுப்படுத்தி பாய வைப்பார். எனவே அதை பற்றிய பயம் எனக்கு இல்லை என்று பகிரதன் சொல்கிறார். கங்கையோ கர்வத்தோடு சொல்கிறார், சிவபெருமானாவது என்னை தாங்கி என்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதாவது, அது நடக்கக்கூடிய காரியமா? சிவபெருமான் ஏதோ உன்னிடம் விளையாடி இருக்கிறார், பொய்யாக சொல்லி இருக்கிறார், பொய் சொல்லி விளையாடி இருக்கிறார். மீண்டும் அந்த சிவனை நோக்கி தவம் செய்து இதை உறுதிப்படுத்தி விட்டு வா, என்னை அவனால் தாங்க முடியுமா என்று உறுதிப்படுத்தி விட்டு வா என்று சொல்லிவிட்டு அவள் மறைந்து விடு. பகிரதன் இவ்வளவு முயற்சி செய்தும் கடைசியில் கங்கை இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டதனால் மிகவும் மனம் வருத்தப்படுகிறான். ஆனாலும் அவன் தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை. மீண்டும் சிவனை நோக்கி தவம் செய்கிறான். ஒரு 2,500 ஆண்டுகள் தவம் செய்கிறான். தவம் செய்த பிறகு சிவன் தோன்றுகிறான். சிவனிடம் தங்கை சொன்ன இந்த செய்தியை பகீரதன் சொல்கிறார். தங்கை இப்படி சொல்லுகிறாளே, உன்னால் அந்த அவளுடைய வேகத்தை தாங்க முடியாது, அவளை கட்டுப்படுத்த முடியாது என்று தங்கை சொல்லுகிறாளே, அது என்ன என்று கேட்கிறான் பகீரதன். உடனே சிவன் சொல்லுகிறான், அவள் கர்வத்தால் அவ்விதம் சொல்லி இருக்கிறாள், அவளை தாங்குவது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல, உனக்காக நான் அதை செய்கிறேன், என்னை நோக்கி உருகி தவம் செய்த உனக்காக நான் அதை செய்வேன், அவளை தாங்கி அவளுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி மண்ணில் பாய வைப்பேன், நீ அவளை இழுத்து கொண்டு வா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவனுக்கு உறுதி வழக்கி அனுப்பி வைக்கிறார். இவன் பகிரவன் மீண்டும் கங்கையை நோக்கி தவம் செய்கிறான். 2500 ஆண்டுகள் தவம் செய்கிறான். கங்கை மீண்டும் அவன் முன்னால் வருகிறாள். இவனுடைய இந்த அகோர தவத்தை கண்டு மெச்சி, உனக்காக நான் பூமியில் இறங்கி வருகிறேன் என்று சொல்லி அவள் பூமியை நோக்கி பாய்ந்து வர தொடங்கும். அப்படி பாய்ந்து வரும்போது அவளுடைய வேகம் அளவு கடங்காததாக இருக்கிறது. மிக்க விருத்த வேகத்துடன் பிரவாகமாக அவள் வருகிறாள். அவளை தன் சடாமுடியில் ஏற்கிறான் சிவன். அவளை அப்படி சடாமுடியில் அப்படி அவன் ஏற்கும் போது அந்த பெரும் வேகத்தோடு வந்த அந்த ஒட்டுமொத்த கங்கையுமே அவனுடைய சடைக்குள் அடங்கி விடுகிறது. ஒரு துளி வெளியே வரவில்லை, எல்லாம் அந்த சடைக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. இப்போது பகிரதன் பார்க்கிறான், நாம் எதற்காக இப்படி தவம் செய்தோம்? 1-2 ஆண்டுகளா, 30,000 ஆண்டுகள் தவம் செய்து முடித்து கங்கையை கடைசி பூமிக்கு இழுத்து வந்தோம். கடைசியில் எல்லாம் சிவபெருமானுடைய சடையில் அடங்கி விட்டதே என்று எண்ணி சிவபெருமானை நோக்கி வேண்டுகிறான். சிவனே, இப்படி சடையிலேயே தங்கையை நீ அடக்கி வைத்துக் கொண்டிருப்பது தக்குமா? அதை நீ வெளியே பாய வைக்க வேண்டாமா? அதற்காகத்தானே நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டேன் என்று சிவனை நோக்கி வேண்டுகிறான். சிவன் சிரித்து கொண்டே, கவலைப்படாதே, தங்கையினுடைய கர்வத்தை அடக்குவதற்காகத்தான் நான் அவளை சடையில் முழுவதுமாக உள்ளடக்கி வைத்தேன், உனக்காக அவளை கொஞ்சமாக வெளியிடுகிறேன், கொஞ்சமாக நீர் வெளியே வரும்படி செய்கிறேன் என்று அந்த கங்கை பூமியில் பாய்ந்தால் பூமிக்கு கேடு வராத அளவுக்கு எவ்வளவு தூரம் பாய்ந்தால் நல்லதோ அவ்வளவு தூரத்திற்கு கங்கையை வெளியே பாய வைக்கிறான் சிவன். அதிலிருந்து கங்கை பொங்கி பாய்ந்து வந்தால் பூமிக்கு. அப்படி பாய்ந்து வந்த கங்கையை கண்டு இவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அந்த கங்கா நதிக்கு முன்பாக வழிகாட்டி கொண்டு தன்னுடைய மூதாதையர்கள் இறந்து கிடக்கக்கூடிய அந்த பகுதி, சாம்பல் மேடாக இறந்து கிடக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி அவன் போகிறான். அந்த பகிரதன் போகிறான், அந்த கங்கைக்கு வழிகாட்டி கொண்டே போகிறான். அப்படி போகும்போது இடையில் சண்ணு முனிவர் என்ற ஒரு முனிவர், அவருடைய ஆசிரமத்து வழியாக அந்த கங்கை பாய்கிறது. அவருடைய ஆசிரமத்தை அழித்து விடுகிறது. அதனால் அவருக்கு கோபம் உண்டாகிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் தன்னுடைய உள்ளங்கையில் அந்த கங்கையை ஒட்டு மொத்தமாக திரட்டி அதனை பருகி விடுகிறார், பருகி உள்ளுக்குள் அடக்கி விடுகிறார். இப்போது பகிரதன் பார்க்கிறார், என்னடா இது, இப்படி திரும்ப திரும்ப தடை வந்து கொண்டு இருக்கிறது, சிவனிடம் இருந்து கொண்டு வந்தோம், இப்போது இந்த முனிவர் இதை தடைப்படுத்தி விட்டாரே என்று மனம் வருந்தி அந்த முனிவரிடம் சென்று மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறார். முனிவரே, நான் இவ்வளவு பாடுபட்டு இத்தனை வருடங்கள் தவம் செய்து அந்த கங்கையை பூமிக்கு இறக்கி இருக்கிறேன், அதை நீங்கள் இப்படி அடக்கி வைத்திருப்பது தகாது, அதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அவரிடம் வணங்கி கேட்டுக்கொள்கிறார். அவர் கங்கையை உள்ளடக்கி வைத்திருந்த அவர் அந்த முனிவர், அந்த சண்ணு முனிவர் கங்கையை தன் காது வழியாக வெளியே பிடித்தார். அந்த முனிவருடைய காது வழியாக அது மீண்டும் பாய்ந்து வருகிறது. அப்படி பாய்ந்து வந்த கங்கை சகர புத்திரர்கள் 60,000 பேர் இறந்து சாம்பலாக கிடக்கக்கூடிய இடத்தில் பாய்கிறது. அது பாய்ந்ததும் அந்த 60,000 பேரும் நற்கதி அடைகிறார்கள், அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறது, அவர்கள் நல்ல நிலையை பெறுகிறார்கள் என்று கதை வருகிறது. இவ்விதமாக பகிரதன் அந்த நதியை பூமிக்கு இறக்கி கொண்டு வந்த அந்த செய்தி சற்று விரிவாகவே கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டது. இந்த பாடல், இந்த 54வது பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த கங்கை பூமிக்கு வந்ததல்லவா, அந்த கங்கை பூமிக்கு பகிரதனால் கொண்டு வரப்பட்டதனால் அதற்கு பாகிரதி என்ற ஒரு பெயர், பாகிரதி அல்லது பகிரதி என்ற ஒரு பெயர் உண்டாயிற்று. அது மட்டுமில்லாமல் சண்ணு முனிவரிடம் இருந்து அது வெளிப்பட்டதனால் அதற்கு சாடவி என்ற ஒரு பெயர் உருவாயிற்று என்ற ஒரு செய்தியை இந்த பாடல் சொல்லும். கங்கைக்கு மாற்று பெயர்கள் இன்னும் இரண்டு பெயர், ஒன்று பாகிரதி இன்னொன்று சாடவி. அந்த பெயர் உருவானதற்கு காரணம் பகிரதன் கொண்டு வந்ததனால் அதற்கு பகிரதி அல்லது பாகிரதி என்ற பெயர் வந்தது. சண்ணு முனிவரிடம் இருந்து வெளிப்பட்டதனால் அதற்கு சாணகி என்ற ஒரு பெயர் உண்டானது என்று இந்த பாடல் சொல்லுகிறது. இது விஸ்வாமித்திரருடைய கூற்று. விஸ்வாமித்திரர் ராமனுக்கு இந்த கங்கையினுடைய வரலாற்றை சொல்லுகிறார். வரலாற்றை சொல்லி முடித்துவிட்டு அந்த கங்கைக்கு இருக்கக்கூடிய இரண்டு பெயர் மாற்று பெயர்கள், அந்த பெயர் வருவதற்கான காரணம் என்னவென்று சொல்லி அந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அப்படி முடிக்கக்கூடிய இடத்தில் அமைந்த பாடல் தான் இது. சகரர் தம்பொரு தருந்தவம் பெரும்பகல் தள்ளி பகிரதன் கொணர்ந்திடுதலால் பகிரதி ஆகி பகிதளத்திடை சண்ணுவின் செவிமொழி வரலால் நிகரில் சாணவி எனப்பெயர் படைத்ததின் நீத்தம். நீத்தம் என்றால் வெள்ளம் என்றார். இன் நீத்தம் என்றால் இந்த வெள்ளம், இந்த கங்கை வெள்ளம். சகரர் பொருட்ட அருந்தவம் பெரும்பகல் தள்ளி பகிரதன் கொணர்ந்திடுதலால் பகிரதி ஆகி. சகரர் தம் பொருட்டு, அதாவது சகர புத்திரர்களாகிய அந்த 60,000 பேர்களுக்காக, இறந்து கிடக்கின்ற அந்த 60,000 பேர்களுக்காக. பொருட்டு என்றால் அதற்காக என்றார், அதன் காரணமாக. சகரர்தம் பொருட்டு சகரர்களுக்காக அருந்தவம் பெரும் பகல் தள்ளி. அருந்தவம் பெரும் பகல், பகல் என்றால் நாள் என்று அர்த்தம், அல்லது காலம் என்றார். பகல் என்பதற்கு நாள் என்றும் காலம் என்றும் பொருள் இருக்கிறது. பகல் என்பதற்கு நாம் இப்போது ஒரு நாளின் பாதி பகுதியை குறிப்பதற்காக நாம் பெரும்பாலும் அதை பயன்படுத்துகிறோம். பகல் நேரம், இரவு நேரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. ஒரு நாளின் பாதி பகுதியை நாம் பகல் என்று சொல்கிறோம். ஆனால் பகல் என்பதற்கு பொதுவாக காலம் என்ற ஒரு பொருள் உண்டு. அந்த பொருள் இங்கு வந்திருக்கு. பெரும்பகல், பெருங்காலம், பெருங்காலம். அவன் தவத்திலேயே தன் வாழ்க்கையை தள்ளிவிட்டான், கழித்து விட்டான். அதை சொல்லுகிறார். ஒன்று இரண்டு ஆண்டுகள் அல்ல, 1,000 2,000 ஆண்டுகள் அல்ல, 30,000 ஆண்டுகள். அப்படி 30,000 ஆண்டுகள் அவன் தவம் செய்துதான் அவன் அந்த நதியை கொண்டு வந்தான். பகிரதன் கொணர்ந்திடுதலால் கொண்டு வருவதன், கொண்டு வந்ததனால். கொணர்தல் என்றால் கொண்டு வருதல் என்றார். பகிரதன் கொண்டு வந்ததனால் பகிரதி ஆகி, பகிரதி என்ற ஒரு பெயர் உடையதாக இந்த நதி ஆகியிருக்கிறது. அப்படி ஆகி மகிதளத்திடை சண்ணுவின் செவி வழி வரலால். மகிதளம், மகிதளம் என்றால் பூமி என்றார். பூமிக்கு இன்னொரு எத்தனையோ விதமாக நாம் அந்த பூமியை சொல்லுவோம். வெவ்வேறு சொற்களில் பூமி சொல்லப்படும். தராதளம் என்றாலும் பூமி தான், புவளையம் என்றாலும் பூமி தான், மேதினி என்றாலும் பூமி தான், காசினி என்றாலும் பூமி தான். இப்படி பூமிக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. புவளையம் என்று சொல்லுவோம். இப்படி பல பெயர்கள் பூமிக்கு இருக்கின்றன. அதில் ஒன்று மகிதளம். மைதளம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூமியில் அது வரும்போது சண்ணுவின் செவி வழி வரலால் சண்ணு முனிவர் என்னும் முனிவருடைய காதுகளின் வழியாக அது வந்ததனால் நிகரில் சாணவி என பெயர் படைத்தது. நிகரற்ற சாணவி என்ற ஒரு பெயர் அது பெற்றது என்று விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்லி இந்த நதிக்கு இவ்விதமாக இரண்டு பெயர், காரண பெயர் உருவாயிற்று என்று சொல்லு. பகிரதன் பெரும்பகல் தவம் செய்து இதை கொண்டு வந்தார் என்று சொல்கிறார். அவனுடைய முயற்சியை இங்கு விஸ்வாமித்திரர் எடுத்துரைக்கிறார். அவன் சாமானியமாக அதை கொண்டு வந்து விடவில்லை, அவ்வளவு நெடுங்காலம் தவம் செய்துதான் கொண்டு வந்தான். இப்படி பகிரதன் பெரும் முயற்சி செய்து எத்தனை தோல்வி வந்தாலும், அடுத்தடுத்து பின்னடைவு நேரிட்டாலும் அதற்காக கலங்காமல் மீண்டும் மீண்டும் முயன்று அந்த கங்கையை கொண்டு வந்தான். அப்படி பகிரதன் அவ்வளவு பிரயத்தனம் செய்ததனால்தான் இப்போது நாம் வழக்கத்தில் ஒரு சொற்றொடர் இருக்கிறது. என்ன சொற்றொடர் என்றால் பகிரத பிரயத்தனம் என்று சொல்றது. யாராவது கடும் முயற்சி செய்து மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஒரு காரியத்தை சாதித்தால் அதை குறித்து என்ன சொல்லுவார்கள் என்றால் அவன் பகிரத பிரயத்தனம் செய்து அந்த காரியத்தை சாதித்தான் என்று சொல்வார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. நீங்கள் சில எழுத்தாளர்களுடைய அந்த எழுத்து நடையில் இந்த சொற்றொடர் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கும். பகீரத பிரயத்தனம், பகீரதன் அவ்வளவு கடுமையாக பிரயத்தனம் செய்தான், பிரயத்தனம் செய்து அந்த தங்கையை கொண்டு வந்தான் என்பதனால் கடுமையான பிரயத்தனங்களுக்கெல்லாம் இந்த பூமியில் இப்போது யார் அப்படி கடுமையான பிரயத்தனம் செய்கிறார்களோ அந்த பிரயத்தனங்களுக்கெல்லாம் பகீரத பிரயத்தனம் என்ற சொற்றொடர் அதை குறிக்கும் விதமாக பயன்பாட்டில் உள்ளது. இவ்விதமாக அந்த பகீரதனுடைய செய்தியை விஸ்வாமித்திரர் சொல்லி முடிக்கிறார். தங்கை பூமிக்கு வந்த அந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அதனுடைய கடைசி பகுதியில் உள்ள பாடலாக இந்த பாடல் அமைந்தது. இதில் சந்தேகங்கள் கதை புரிந்ததா? இவ்வளவு நீண்ட ஒரு கதையாக இருந்தது, அதனுடைய ஓட்டம் புரிந்ததா? தெளிவாக புரிந்தது ஐயா, நன்றி. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க, அருமையா, அருமையான கதை ரொம்ப அது. அருமையா. இது ஆமா, இந்த இதெல்லாம் நாலு எனக்கு வரியில, தெரியாது. நாலு வரியில கம்பர் எவ்வளவு பெரிய கதையை சுருக்கி இருக்காருன்னு நினைச்சேன். இது இல்ல, நாலு இது வரியில அவர் நிறைய குறிப்பிட்டார். சொல்லியிருக்காரு. இது சொல்லி இருக்கிறத இருக்காரு பத்தி இவர் சொல்றாரு. அவர் சொன்ன நிறைய பாடல்கள் உண்டு, 20-30 பாடல்கள் உண்டு. அதனுடைய கடைசி ஒரு பாடலை மட்டும் இந்த தொகுப்பாசிரியர் எடுத்து கொடுத்து அது கதை விரிவாகவே அவர் சொல்லியிருக்கார். அது நல்ல சுவைபடவே அந்த கதையை கம்பர் சொல்லியிருக்கார். இது ஒற்றை பாடலால் சொல்லப்பட்ட கதை, கம்பர் நிறைய சொல்லியிருக்கார். இது வால்மீகி ராமாயணத்திலையும் இந்த இந்த கதை இருக்கிறதா, இல்ல கம்பர் இதுல மாத்திரம் இது? வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த இடத்தில் இல்லை, வேறு ஒரு இடத்தில் வருகிறது இந்த செய்தி. இந்த இடத்தில் கம்பர் இந்த கதையை இந்த இடத்தில் கொண்டு வந்து பயன்படுத்தி இப்படி அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் வேறு ஒரு பகுதி, இந்த பகுதியில் வால்மீகி ராமாயணத்தில் இந்த செய்தி சொல்லப்படும். கம்பர் சில விஷயங்களை எல்லாம் முன் பின்னாக மாற்றுவார். கதையையே சில இடங்களில் மாற்றுவார், சில இடங்களில் அந்த சம்பவங்களை முன் பின்னாக மாற்றுவார். இப்படி நிறைய மாற்றங்கள் செய்து அதன்படி இந்த இடத்தில் வால்மீகி ராமாயணத்தில் இந்த செய்தி சொல்லப்படும், வேறொரு இடத்தில் அதை கம்பர் இந்த இடத்தில். இது விஸ்வாமித்திரர் வந்து ராமர் கிட்ட சொல்றாரு இப்ப கூட. ஆமா, ராமன் கங்கையை பார்த்தவுடன் அந்த கங்கையினுடைய அந்த பிரம்மாண்ட தோற்றத்தை பார்த்து கங்கையை பற்றி விஸ்வாமித்திரரிடம் வினவுகிறார். இந்த நதியினுடைய மகத்துவம் ஏதாவது உண்டா? இது இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு பெரும் வேகத்துடன் பாய்ந்து வருகிறதே, இதை பற்றி இதற்கு ஏதாவது மகத்துவம் உண்டா என்று கேட்கிறார். அப்போது கங்கையினுடைய வரலாற்றை சொல்லத் தொடங்குகிறார் விஸ்வாம். ஆரம்பத்திலிருந்தே சொல்லுது, அந்த அந்த கங்கை பூமிக்கு வந்ததற்கான காரணமே ராமனுடைய மூதாதையர்கள் தான். ராமனுடைய மூதாதையர்கள் தான் அந்த சகரர்கள். அந்த சகரன் இந்த அரசன், அவனுடைய புத்திரர்கள் 60,000 பேர், அந்த மரபில் தான் பகீரதனும் வருகிறான். இவர்கள் எல்லாம் ராமனுடைய மூதாதையர். இவர்கள் அயோத்தியை தலைநகராக கொண்டுதான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்று வருகிறது கதையில் வந்து. ஆக ராமனுடைய மூதாதையர்கள் தான் கங்கை பூமிக்கு வந்ததற்கான காரணம் என்பதை விஸ்வாமித்திரர் ராமனுக்கு எடுத்துரைக்கிறார். நீங்க சொல்லும் பொழுது நான் வந்து அந்த கதை, அதாவது அந்த கங்கை வந்த கதையெல்லாம் கொஞ்சம் அறிவியல் விதமா யோசிச்சோம்னா, நம்ம இமயமலை வந்து சிவபெருமானு நினைச்சுட்டோம்னா, அதுல கங்கை வந்து இந்த கிளேசியர் பனி பனி பனி மூலமா அதை அடக்கி வச்சிருக்கிறதாகவும், அந்த பனி கொஞ்சம் கொஞ்சம் கரைய கரைய கொஞ்சம் கங்கை நீராக அப்படியே வழிஞ்சுது. அது அப்படியே போற வழியில வேற மலை இருந்துதான் தெரியல, ஆனா மலையில இருக்கிற குகை வழியா போய் அது வெளியில வந்த மாதிரி ஒரு, அதை வந்து அதை ஒரு கதையா மாத்தின மாதிரி ஒரு உருவகமா தோணுச்சு. சரியா இருக்கு, பொருத்தமா இருக்கு, யோசித்த விதம் மிக பொருத்தமா இருக்கு. சரிதான், இது இப்படி யோசிப்பது மிக பொருத்தமா இருக்கத்தான் இருக்கு. இந்த கதைகளை இந்த மாதிரி உருவகமாக பார்க்க வேண்டும். இது உண்மையிலேயே இப்படி நடந்ததா நடக்கவில்லையா என்று வாதம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இதனுடைய சுவை, இந்த கதையை எப்படி அவர்கள் பின்னி இருக்கிறார்கள், கடலை கடல் உருவான கதையை பாருங்க. பூமியை அவர்கள் தோண்டியதாகவும் அது பெரும் பள்ளம் உருவாகி விட்டதாகவும், அதில் நீர் தேங்கிதான் கடல் உருவாகி விட்டதாகவும் இப்படி எல்லாம் கற்பனை செய்கிறார்கள் பாருங்க. இந்த கற்பனையே நாம் ரசிக்கலாம். அந்த கதை பின்னக்கூடிய அவர்களுடைய திறத்திற்கு நாம் சபாஷ் சொல்லலாம், நமது முன்னோர்களுடைய அந்த கற்பனை ஆற்றலுக்கு நாம் சபாஷ் சொல்லலாம். அந்த விதத்தில் நாம் இதை ரசிக்க வேண்டுமே தவிர, இதெல்லாம் இப்படி நடந்ததா, இது சாத்தியமா, ஒருவனுக்கு 60,000 பிள்ளைகள் பிறக்க முடியுமா, ஒருவன் 30,000 ஆண்டுகள் தவம் செய்ய முடியுமா, அப்படியானால் அவனுடைய ஆயுள் கணக்கு என்ன, இப்படி எல்லாம் நாம் சிந்திக்க தொடங்கினால் இதனுடைய சுவையை இழந்து விடுவோம். இந்த கதை பின்னப்பட்டிருக்கின்ற அந்த அழகை நாம் ரசிக்க வேண்டும், அதுதான் நாம் செய்ய வேண்டும். இந்த கதையை எழுதியவர்களுக்கும் தெரியும், இதை காலந்தோறும் வாசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியும், இவையெல்லாம் கற்பனை என்று தெரியும். இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதை யாரும் உண்மைதான் இப்படித்தான் நடந்தது என்று யாரும் சாதிப்பது, இதை ரசிக்கிறார்கள். இதை ஒரு விதத்தில் நீங்கள் சொல்வது போல இதை உருவகமாகவும் நாம் பார்க்கலாம். இதெல்லாம் சில இயற்கை நிகழ்வுகளின் உருவகமாக கவிஞர்கள் ஏற்படுத்திய, அந்த முனிவர்கள், அந்த நம் மூதாதையர்கள் ஏற்படுத்திய கதைகள்தான் என்று நாம் அப்படியும் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது நாம் இதை ரசிக்கலாமே தவிர, இதை நாம் விவாத பொருளாக்கினால் அந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளியே கிடையாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் அப்படி சர்ச்சை செய்து கொண்டே இருக்கிறோம், அது சரியான ஒரு போக்கு அல்ல. அடுத்த பாடல் போலாம் ஐயா, கேள்வி. இந்த பாடலில் அந்த நீத்தம் என்ற சொல் ஒரு அரிய சொல். நீத்தம் என்றால் வெள்ளம் என்ற மகிதளம், அதுவும் பூமி சொன்னீங்க, அதுவும் புதுசா இருக்கு. மகிதளம், மகிதளம் என்றால் பூமி. வெள்ளத்தனை அந்த குரல்ல வருது இல்லையா, நீத்தம் மேல நீட்டம்னு வருது வெள்ளத்தனைய. நீத்தம் என்ற வார்த்தை இன்னொரு இடத்திலும் வருகிறது, திருக்குறளிலேயே ஒரு இடத்தில் வரும் நீத்தம் வெள்ளம் என்ற போட்டி. என்ன குறள் என்ற நினைவு இருக்கிறது. குரலிலேயே ஒரு பொருளிலேயே வரும். இந்த வெள்ளத்தனை அதுல வந்து வந்துச்சு, நீட்டம்னு வருவோம் அதுல. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையாது உயர்வு. மலர் அது அங்க நீட்டம் மலர் வருவது நீட்டம் அது மலர் வேற நீட்டம் பொருளில் வரும். நீட்டம் அது நீட்டம், நான் சொல்வது நீட்டம். ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்திலே ஒரு இடத்தில் பார்த்திருக்கிறோம், கல்லிடை பிறந்து போன்று கடலிடை கலந்த நீத்தம் என்று வரும். அது அந்த சரையும் நதியை பற்றி சொல்லும் போது அதை பற்றி கம்பர் சொல்லியிருப்பார் நீத்தம் என்பதை. சரி, அது அப்புறம் நான் சொல்லுவேன். இப்படியாக நீத்தம் என்பது வெள்ளம் என்ற பொருள், அதாவது அது எப்படி வருகிறது என்றால், நீத்தம் என்றால் நீந்தக்கூடிய தன்மையில் இருக்கும், அதுதான் நீத்தம். சாதாரணமாக நாம் இறங்கிய நடந்தே அதை கடந்து போகக்கூடிய நிலையில் ஒரு இது ஒரு ஒரு இடம் இருந்தால் அது நீத்தம் அல்ல. நாம் நீந்திதான் அதை கடக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த தண்ணீர் பரப்பு இருக்குமானால் அது நீத்தம். அது ஒரு அப்படி காரண பெயராக அந்த வெள்ளத்திற்கு வந்திருக்கு. அடுத்த பாடல் 55வது பாடல் ஒரு கதைப்பயிரினுடைய இடையில் வரக்கூடிய பாடலாக இருக்கு. அங்கும் ஒரு நீண்ட கதை அமைந்திருக்கு. இதுவரைக்கும் சொன்ன கதைகள் எல்லாம் ராமாயணத்தோடு நேரடியாக சம்பந்தப்படாத கதை, அவற்றை நாம் கிளைக்கதைகள் என்று எடுப்போம். இப்போது சொல்லப்படக்கூடிய கதை ராமாயணத்தின் முக்கிய கதையோடு சம்பந்தப்படக்கூடிய கதைப்பகுதியாக வருகிறது, அதுதான் அகலிகை கதை. அகலியை கல்லாக கிடைக்கக்கூடிய அகலியையை ராமனுடைய அந்த பாத தூளி உயிர்ப்பித்த அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய பகுதி இது. ராமாயணத்தில் மிக முக்கியமான பகுதி. ராமனுடைய அந்த மகத்துவத்தை மிகச் சிறப்பாக தெரிவிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த அகலியை கதைப்பகுதி அமைந்திருக்கிறது. இவர்கள் இந்த கங்கையை தாண்டி போகிறார்கள், கங்கையை தாண்டி போகிறார்கள். இவர்கள் செல்லக்கூடிய இடம் மிதிலை, மிதிலாபுரிக்கு போக வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். மிதிலை நோக்கி பயணிக்கிறார். மிதிலை என்னும் அந்த பட்டணம் விதேக நாட்டில் இருக்கு. விதேக நாட்டில் இருப்பதுதான் அந்த மிதிலா நகரம். மிதிலா விதேக நாட்டின் தலைநகரம் தான் மிதிலாபுரி. இவர்கள் விதேக நாட்டினுடைய எல்லையை வந்து அடைந்து விட்டார். அப்படி அவர்கள் அந்த எல்லையை அடைந்த போது அந்த நாட்டை பற்றிய வர்ணனையை சில பாடல்களில் கம்பர் சொல்லியிருப்பார். அதையெல்லாம் மிக சுவையான பாடல்கள். இப்படி நாட்டை வர்ணிப்பது, இயற்கையை வர்ணிப்பது, இதற்கெல்லாம் இடம் வரக்கூடிய இடத்தில எல்லாம் கம்பர் விட்டு விட மாட்டார். அவற்றையெல்லாம் தன்னுடைய திறனை பயன்படுத்தி, தன்னுடைய கற்பனை ஆற்றலை பயன்படுத்தி கம்ப வர்ணிக்க தொடங்கி வருவார். அப்படியே விதேக நாட்டினுடைய வர்ணனை அமைந்த சில பாடல்கள் கம்பராமாயணத்தில். அதில் எல்லாமே சுவையுடைய பாடல்கள் தான். ஒன்று இரண்டு செய்திகள் மட்டும் நாம் சொல்லலாம். அந்த நாட்டில் நதிகளில் எல்லாம் தண்ணீர் ஓடவில்லை. என்ன ஓடிற்று என்றால், அங்கு சோலைகளில் உள்ள அந்த தேன் அடைகளில் இருந்து தானாக ஒழுகுகின்ற அந்த தேன், அங்கு விளைந்து கிடக்கின்ற கனிகளில் இருந்து ஒழுகின்ற அந்த சாறு, கரும்பு உடைந்து அந்த கரும்பில் இருந்து பெருகி வருகின்ற அந்த கரும்பு சாறு, இவையெல்லாம் கலந்து தேன், கரும்பஞ்சாறு, கனிச்சாறு, இவைகளெல்லாம் கலந்து அந்த நதிகளில் ஓடிக்கொண்டிருந்தன என்று சொல்றார். அங்கு தண்ணீர் பாயவில்லை நதிகளில், இவையெல்லாம் சேர்ந்து பாய்ந்தன என்று சொல்லுவார். நீர்வளம் மிக்க அந்த இடங்களை எல்லாம் அவர் வர்ணிப்பார். அந்த காலனிகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அந்த கரையில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களுடைய கண்களினுடைய பிம்பம் நீர்நிலைகளில் தெரிகின்றன. அந்த கண்களை பார்க்கக்கூடிய நாரைகள் அவற்றை, அந்த கண்களின் பிம்பத்தை மீன்கள் என்று நினைத்து கொண்டு, அதோ உள்ளுக்குள்ளாக நீருக்குள்ளாக ஒரு மீன்கள் தெரிகின்றன, இந்த மீன்களை நாம் கொத்தி எடுக்க வேண்டும் என்று வேகமாக கொத்துகின்றன. அப்படி கொத்திய பிறகுதான் தெரிகின்றது அவை உண்மையான மீன்கள் அல்ல, இந்த பெண்களினுடைய கண்களின் பிம்பம் தான் அவை என்ற உண்மை தெரிய வந்து அந்த நாரைகள் ஏமாந்து விடுகின்றன. இப்படியெல்லாம் கற்பனை நயம்பட பல வர்ணனைகள் விதேக நாட்டை பற்றி கம்பர் செய்திருப்பார். இப்படிப்பட்ட வளம் வாய்ந்த அந்த விதேக நாட்டின் எல்லையில் இவர்கள் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஓர் இடத்தில் ஒரு கல் கிடைக்கிறது. அந்த கல்லை ராமன் தாண்டி செல்வதற்காக காலை அப்படி தூக்கி வைக்கிறான். அப்படி தூக்கி வைக்கும் போது அந்த கல்லை தாண்டுவதற்காக தன்னுடைய காலை அப்படி எடுத்து வைக்கும் போது அவனுடைய காலில் ஒட்டியிருந்த அந்த துகள் உதிர்ந்து அந்த கல்லின் மீது விழுகிறது. பாத தூளி, அந்த திருவடி துகள் அந்த கல்லின் மீது விழுகிறது. அந்த கணமே அந்த கல் ஒரு மங்கையாக மாறி அவர்கள் கல் பெண்ணாக மாறி ராமனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியும். ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் வியப்பு மிக பெரிதாக வளர்ந்து, என்ன இப்படி அதிசயமாக இருக்கிறது, கல் ஒன்று பெண்ணாக மாறிவிட்டது, காரணம் என்ன என்று தெரியாமல் விஸ்வாமித்திரரை நோக்குகிறார். விஸ்வாமித்திரர் அந்த இடத்தில் அந்த பெண்ணை பற்றிய வரலாற்றை சொல்ல, இதோ இவள் பெயர் அகலிகை, இவள் கல்லாக மாறி கிடந்ததற்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்று அந்த வரலாறை சொல். இந்த அகலிகை கௌதம முனிவர் என்ற ஒரு முனிவருடைய மனைவியாக இருந்தது. அந்த அகலிகை மீது இந்திரன் ஆசை கொள்கிறார், தேவலோக தலைவனாகிய இந்திரன் ஆசை கொள்கிறார், அவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். ஆனால் முனிவருடைய பத்தினியாக இவள் இருக்கிறார், வேறு ஒருவருடைய மனைவியாக ஆகிவிட்டார். பிறன்மனை நோக்காவை பேராண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறள். மற்றவர்களினுடைய மனைவியை ஏறிடத்து கூட பார்க்காமல் இருப்பதுதான் பேராண்மை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த பேராண்மை அற்றவனாக இந்திரன் இந்த அகலியை மீது ஆசை கொண்டு இவளை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். ஆனால் அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் பாய்க்கவே இல்லை. அவள் எப்போதும் அந்த கௌதம முனிவருடைய ஆசிரமத்திலேயே இருக்கிறாள், அவரோடவே அவள் இணைந்திருக்கிறார். அவருக்கும் அவளுக்கும் இடையே பிரிவு ஒருபோதும் நடக்கவில்லை. அவள் தனிமைப்படக்கூடிய ஒரு காலம் வரவே இல்லை. எனவே இந்திரனுக்கு அந்த சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே இருக்கிறது. அவன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறான். எனவே அவன் பார்க்கிறான், சந்தர்ப்பம் உருவாகும் என்று நாம் காத்திருக்க கூடாது, நாம் தான் சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று யோசித்து அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அதன்படி ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு சேவலை போல கூவுகிறான். அந்த கௌதம முனிவருடைய ஆசிரமத்தின் அருகே வந்து ஒரு சேவலை போல கூக்குரல் இட்டு கூவுகிறார், மறைந்திருந்து கொண்டு கூவுகிறார். கௌதம முனிவர் தினமும் அதிகாலையில் சேவல் கூவுவதை கேட்டவுடன் எழுந்து தன்னுடைய அன்றைய நித்திய கடன்களை முடிப்பதற்காக நதியை நோக்கி செல்வது வழக்கம். அன்று இது நள்ளிரவிலேயே அந்த சேவல் கூவுவது அவருடைய காதில் விழுந்தவுடன் அவர் விடிந்து விட்டது என்று நினைத்துவிட்டார். வழக்கம் போல விடிந்து விட்டது, சேவல் கூவி நம்மை எழுப்பி விட்டது என்று எண்ணிக்கொண்டு அந்த நள்ளிரவிலேயே அவர் அந்த ஆசிரமத்தை விட்டு நதிக்கரையை நோக்கி சென்று விடுகிறார். இப்போது இங்கே அந்த ஆசிரம குடியில் அகலிகை மட்டும் தனித்து விடப்பட்டவளாகிறார். அவள் தனித்திருக்கிறார். இந்திரன் நினைக்கிறான், நாம் நம் சொந்த உருவிலேயே சென்றால் அவள் நம்மை மறுதளித்து விடுவார், நம்மை கண்டு அஞ்சி உடன்படாமல் நிராகரித்து விடுவார், எனவே அவளையும் ஏமாற்ற வேண்டும் என்று கருதி மாய சக்தியால் கௌதம முனிவர் போலவே தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு அந்த குடிலுக்குள் புகுகிறார். அவள் பார்க்கிறார், தன்னுடைய கணவர்தான் நதிக்கரைக்கு சென்ற தன்னுடைய கணவர்தான் திரும்பி வந்து விட்டார் என்று அவள் நினைக்கிறாள். அப்படி கௌதம முனிவருடைய வடிவில் வந்த அந்த இந்திரன் அவளை அணைக்கிறான். அணைத்து அவளுடன் அவன் சம்போகம் செய்ய ஆரம்பிச்சு, அவள் முதலில் தன்னுடைய கணவர்தான் தன்னை அணைக்கிறார், அரவணைக்கிறார், தன்னோடு முயங்குகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தவள் அந்த அணைப்பில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உணரும், அந்த தழுவலில் இருக்கக்கூடிய வேறுபாடான தன்மையை உணர்ந்து வந்திருப்பது தன்னுடைய கணவர் அல்ல, வேறு யாரோ தன்னுடைய கணவருடைய உருவில் வந்திருக்கிறார்கள் என்பது உணர்ந்து. ஆனால் அந்த நிலையில் அந்த உச்சபட்சமாக ஆசை தூண்டப்பட்ட அந்த நிலையில் அவளால் அதில் இருந்து விடுபடவும் முடியவில்லை. அவளும் ஒரு மயக்க நிலைக்கு அப்போது உள்ளாகி இருக்கிறாள். எனவே அவளால் அந்த அரவணைப்பில் இருந்து விடுபட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவள் ஆளாகிவிட்டாள். எனவே அவளும் இணைந்தே இந்திரனுக்கு இணக்கமாகிய முயங்கிவிடும். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கே சென்றவர் கௌதம முனிவர் இன்னும் விடியவில்லை என்ற உண்மையை உணர்கிறார். இன்னும் நள்ளிரவாகத்தான் இருக்கிறது. தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை அவருக்கு தெரிகிறது. அவருக்கு உடனே சற்று முன்பு நடந்த முக்காலமும் உணரக்கூடிய வல்லமை வாய்ந்த அவருக்கு சற்று முன்பு நடந்த அந்த வஞ்சகமான செயல் நினைவுக்கு வருகிறது. இந்திரன் தான் சேவல் போல வந்து தன்னுடைய ஆசிரமத்திற்கு அருகே மறைந்து நின்று பூமி தன்னை ஏமாற்றி இருக்கிறான் என்ற உண்மை தெரிய வருகிறது. எனவே விரைந்து ஆசிரமத்தை நோக்கி திரும்புகிறார். இங்கே தன்னுடைய எண்ணம் பூர்த்தியான இந்திரன் வெகு காலமாக தனக்குள் இருந்த ஏக்கம் நிறைவேற பெற்ற மகிழ்ச்சியுடன் திரும்புகிறார். அதே நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை விட அவனுக்கு அச்சம் மேலோங்கி விடுகிறது. ஐயோ, கௌதவ முனிவர் இனிமேல் நம்மை என்ன செய்வாரோ, அவருக்கு கண்டிப்பாக உண்மை தெரிய வந்து விடுமே, நாம் என்ன கதிக்கு ஆளாக போகிறோமோ என்ற அச்ச உணர்வு அவனுடைய ஆனந்த உணர்வையும் மிஞ்சி அவனை அலைக்கழிக்க அவன் அச்சத்துடன் ஒரு பூனையின் வடிவம் எடுத்து அந்த ஆசிரமத்தை விட்டு தப்பி போகிறான். அதற்குள் அங்கு வந்துவிட்ட கௌதவ முனிவர் அவன் பூனையாக போய்கொண்டிருப்பதை பார்த்து விடுகிறார். அங்கு என்ன நடந்திருக்கும் என்பது அவருக்கு தெரிந்து விடுகிறது. எனவே அவர் கடும் கோபத்திற்கு உள்ளாகி இந்திரனை நோக்கி சாபமிடுகிறார். இந்திரனே, எதற்காக நீ ஆசைப்பட்டு வந்தாயோ, இந்த மாதிரியான எழு செயலில் நீ ஈடுபட்டாயோ, இப்படி மாபெரும் தவறு இழைத்த நீ, அந்த அடையாளமே உன்னுடைய அங்கமெங்கும் ஆகி போவதாக என்று சபித்து விடுகிறார். அதாவது எதற்காக நீ ஆசைப்பட்டு வந்தாயோ அந்த அடையாளமே உன் அங்கமெங்கும் ஆகிவிடுவதாக அந்த அடையாளமே ஆயிரம் ஆயிரம் எண்ணிக்கையில் உன் அங்கமெங்கும் ஆகிவிடுவதாக என்று சபித்து விடுகிறார். அதாவது உன்னுடைய உடல் எங்கும் அந்த பெண்ணினுடைய அந்தரங்க உறுப்பினுடைய வடிவம் உண்டாகி விடுவதாக, உன் அங்கமெங்கும் பெண் குறி உண்டாகி விடுவதாக என்று சபித்து விடுகிறார். ஆயிரம் பெண் குறி உன் அங்கமெங்கும் உருவாகி விடுவதாக என்று சபித்து விடுகிறார். அவன் அப்படி விகார தோற்றம் உடையவனாக மாறி போகிறான். அந்த கணக்கு முனிவருடைய சாபம் தடுக்க முடியாத சாபம். அப்படி ஒரு விகார தோற்றத்துடன் அங்கமெங்கும் பெண்ணின் மர்மஸ்தான குறி உருவாக பெற்று அருவருக்கத்தக்கவனாக அவன் மாறி இந்திரலோகத்தை போய் அடைந்து யாருக்கும் தெரியாமல் தன் வெளியே வராமல் ஒளிந்து கொண்டு அவன் இருந்து கொண்டு இப்படி இந்திரனுக்கு சாபம் கொடுத்து அனுப்பியவர் அகலிகையை பார்க்கிறார். நீயும் அவனுக்கு உடன்பட்டு விட்டாயா? தற்பு தவறி விட்டாயே, நீ கல்லாக போக கடவுது என்று அகலிகையை சபித்து விட்டார். இப்படி இந்திரனுக்கும் சாபம் கொடுத்து விடுகிறார், தன் மனைவிக்கும் சாபம் கொடுத்து. இந்த சாபத்தின் செய்தி வால்மீகி ராமாயணத்தில் வேறு மாதிரி சொல்லப்பட்டது. இங்கு இந்திரனுக்கு அங்கமெங்கும் ஆயிரம் பெண் குறியின் வடிவம் உண்டாவதாக என்று சாபம் இடுகிறார். அகலிகையை கல்லாக போகும்படி சாபம் இடுகிறார். ஆனால் வால்மீகி ராமாயணத்தின்படி இந்திரனுக்கு, இந்திரனே உன்னுடைய ஆண்மை இந்த நாளில் இருந்து இல்லாமல் போவதாக என்று இந்திரனை ஆண்மையற்றவனாக சபிப்பதாகவும், அகலிகையை அருவமாக மாற்றி நீ அருவமாக மாறி எந்த செயலும் செய்ய முடியாதவளாக சாம்பல் மேட்டில் கிடந்து புரண்டு கொண்டிருப்பாயாக, யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் புரண்டு கொண்டிருப்பதா இருப்பாயாக என்று சாபம் விடுவதாகவும் வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது. ஆனால் கம்பர் வேறு மாதிரியாக இதை அமைத்திருக்கிறார். இது கம்பரே இப்படி கற்பனை செய்து அமைத்தாரா என்றால் இல்லை. கம்பருக்கு முன்பாகவே இப்படித்தான் கௌதவ முனிவர் சாபம் கொடுத்ததாக செய்தி இருக்கிறது. வேறு புராணங்கள், பாத்ம புராணம் என்ற ஒரு புராணத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் கௌதமர் சாபம் விட்டார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. நமது பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சில இடங்களில் அகலிகை கல்லாக சபிக்கப்பட்டாள் என்ற செய்தி வருகிறது. ஆக கம்பருக்கு முன்பே அகலிகை கல்லாக சபிக்கப்பட்டாள் என்ற செய்தி இருக்கிறது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி அது வேறு மாதிரியாக இருக்கு. கம்பர் இந்த கதையை எடுத்துக்கொள்கிறார், கல்லாக சபிக்கப்பட்ட கதையை எடுத்துக்கொள். வேறு மாதிரியாக சபிக்கப்பட்டால் என்று வால்மீகத்தில் உள்ளதை அவர் பின்பற்றவில்லை. வேறு இன்னொரு கதை பிரிவாகி அந்த கதையையே எடுத்துக்கொள்கிறார் கம்பர். இப்படியாக கல்லாக சபிக்கப்பட்ட அகலிகை தன்னுடைய கணவனுடைய காலடியில் விழுந்து வணங்கி கேட்கிறார், என்னை கல்லாக சபித்த என் நாயகரே, நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும், எனக்கு சாப விமோசனம் உண்டா, நான் நற்கதி பெறக்கூடிய காலம் வருமா என்று அவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அவள் தவறை உணர்ந்து அவ்வாறு வேண்டி கேட்டுக்கொண்டதால் அவற்றை உணர்ந்தவர்களுக்கு இறங்கி அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு நாகரிகத்தை கருதி அவளுக்கு சாப விமோசனத்திற்கான காலகட்டத்தை முனிவர் உரைக்கிறார். நீ கல்லாக நெடுங்காலம் கிடப்பாய், எப்போது நீ கல்லாக கிடக்கும் அந்த பகுதிக்கு ராமன் வருகிறானோ அப்போது ராமனுடைய அந்த திருவடி துகள் பட்டு நீ சாப விமோசனம் பெறுவாய், உனக்கு சாப விமோசனம் உண்டு, நீ கவலைப்பட வேண்டாம், சில காலம் இந்த சாபத்தை அனுபவித்து விட்டு நீ இயல்பான உருவுக்கு மாறிவிடுவாய், கலங்காதே என்று அவளை தேற்றி சாப விமோசனம் கொடுக்கிறார். இந்திரன் அங்கே சென்றான் அல்லவா, அருவருக்கத்தக்க அங்க அமைப்பை பெற்று இந்திரலோகத்துக்கு நீண்டான் அல்லவா, இந்திரலோகத்துக்கு போய் ஒளிந்து கொண்டிருந்தான் அல்லவா, அவனுக்கு நேர்ந்த அந்த துர்க்கதியை பற்றி மற்ற தேவர்கள் எல்லாம் கேள்விப்படுகிறார். அவன் இப்படிப்பட்ட அலங்கோலத்தை அடைந்து விட்டதை அவர்கள் அறிந்து தங்களுடைய தலைவனுக்காக மிக வருந்தி, தங்களுடைய தலைவனுடைய கதி இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தி கௌதம முனிவரிடம் வந்து முறையிடுகிறார். ஐயா கௌதம முனிவரே, அவன் ஏதோ காம வயப்பட்டு இப்படிப்பட்ட இழு செயலை செய்து விட்டான், அவனை நீங்கள் மன்னித்தருள வேண்டும், அவனுடைய இந்த சாபத்தை மாற்றி அமைத்தருள வேண்டும், இட்ட சாபத்தை திரும்ப பெற முடியாது, ஆனால் இட்ட சாபத்தை சற்று மாற்றி அமைக்கலாம், எனவே ஏதாவது ஒரு விதத்தில் அதை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டுகிறார். எனவே கௌதம முனிவர் அந்த தேவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவனுடைய அங்கமெங்கும் இருக்கின்ற அந்த பெண்குறி வடிவம் கண்களாக மாறக்கும் என்று சாபத்தை மாற்றிவிடும். எனவே இந்திரனுடைய அங்கமெங்கும் இருந்த அந்த வடிவம் இப்போது கண்களாக மாறிவிட்டது. ஆயிரம் அந்த அடையாளங்களும் கண்களாக மாறி அன்றிலிருந்து ஆயிரம் கண் உடையவனாக இந்திரன் அறியப்படும். ஆயிரம் கண்ணன் என்று சொன்னாலே அது இந்திரனைத்தான் குறிக்கும், இந்திரனுக்குத்தான் ஆயிரம் கண், இந்திரன் ஆயிரம் கண்ணுடையவனாக இருக்கிறான் என்று புராணங்கள் எங்கும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்திரன் சொல்லப்படுகிறான், ஆயிரம் கண்ணன் இந்திரன் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு ஆயிரம் கண் வந்த செய்தி இந்த வரலாற்றில் தான் இருக்கிறது. இப்படியாக இந்திரன் ஆயிரம் கண்ணுடையவனாக மாறுகிறான், அகலிகை கல்லாக கிடக்கிறாள், அந்த செய்தியை விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். அப்படி சொல்லி வரும்போது இந்திரன் அகலியோடு அந்த சேரக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த அந்த பகுதியை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த 56வது பாடல் இருக்கிறது. புக்க அவள் ஓடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க ஒன்று இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கதென்று என்ன ஓராள் தவழ்ந்தனள் இருப்ப தாழ்வா முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் உருகி வந்தார். அந்த அகலிகை இந்திரனோடு சம்போகித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கௌதம முனிவர் உண்மையை அறிந்து வேகமாக திரும்பி வரக்கூடிய செய்தி இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க ஒன்று இருத்தலோடும் உணர்ந்தனள். புக்கு புக்கு என்றால் புகுந்து என்றார், புகுதல் என்ற வார்த்தையிலிருந்து வந்த வினையச்சம் அது. புக்கு புகுந்து, அதாவது அந்த ஆசிரமத்திற்குள் இந்திரன் புகுந்து அவளோடும் அந்த அகலிகையோடும் காம புதுமணம் மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் அவளோடு அவன் சம்போகிக்கிறான். அந்த செய்தியை கம்பர் ஒரு நயமான சொற்றொடரால் சொல்லுகிறார். காம புது மனம் மதுவின் தேரல் ஒற்ற உண்டு இருந்தான் என்று சொல்லி, காம புது மனம் மதுவின் தேரல், அதாவது காமம் என்று சொல்லப்படக்கூடிய புதிய வாசம் மிகுந்த கள்ளின் தேரல், தெளிவு, தேரல் என்றால் தெளிவு, மதுவினுடைய அந்த தெளிவு, காமமாகிய மதுவினுடைய அந்த தெளிவை அவன் ஒக்க உண்டு, அவளோடு சமமாக பருகி இருந்தபோது, இருத்தலோடு அப்படி அவன் இருந்தபோது உணர்ந்த நள் அந்த அகலியே உண்மையே உணர்ந்து விட்டார். வந்திருந்து தன்னை அரவணைப்பவன் அனைத்து இன்பம் தந்து கொண்டிருப்ப அனைத்து இன்பம் தந்து கொண்டிருப்பவன் தன்னுடைய நாயகன் அல்ல, வேறு யாரோ என்ற உண்மையை அவள் உணர்ந்து விட்டார். ஒக்க உண்டு இருத்தலோடு, ஒக்க உண்டு என்றால் சமமாக, இந்த ஒக்க என்றால் சமமாக, சமபோகம் இரண்டு பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த சமபோகம் அங்கு நடந்தது என்பதை கம்பர் அப்படியே சொல்லின் போக்கிலேயே சொல்லுகிறார். ஒக்க உண்டு இருத்தலோடு சமமாக அவர்கள் இருவரும் உண்டு அருந்தி, அதாவது அந்த காமமாகிய மதுவை அவர்கள் அருந்தி இருந்த அந்த நேரத்தில் உணர்ந்தனள், அவள் உணர்ந்து விட்டாள், உண்மையை அவள் உணர்ந்து விட்டாள். உணர்ந்த பின்னும், அப்படி உண்மையை உணர்ந்த பின்பு கூட, தக்கதன்று என்ன ஓராள், இது தக்கதன்று, இது தகுதியானதன்று, இது நியாயமானதன்று, என்ன ஓராள் என்று அவள் சிந்திக்க மாட்டாள், என்று அதை அவள் தெளிய மாட்டாள். தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் தகுதியானதன்று, தன்னுடைய கற்பு நிலைக்கு அல்லது தன்னுடைய பெண்மைக்கு அது தகுதியானதன்று என்று ஓராள் அதை ஓர்ந்து பார்க்க மாட்டாள், என்று அதை சேர்ந்து பார்க்க மாட்டாள். அவள் அப்படி பார்க்காதவளாய் தாழ்ந்தனல் இருப்ப, தாமதித்து அவள் இருப்ப, அதை உணர்ந்த அந்த கணத்திலேயே அவள் உதறிவிட்டு அப்பால் போயிருக்கலாம், ஆனால் அப்படி போகவில்லை. தாழ்ந்தனல் இருப்ப, அப்படி தாழ்ந்து காலதாமதம் செய்து அவனோடு இணைந்து இருக்கிறாள். தாழ்ந்தனள் என்றால் அவள் காலதாமதம் செய்து அதற்கு உடன்பட்டு தாமதித்து அவனிடம் இருந்து விரைந்து வெளியே வராமல் அவனோடு அவள் அப்படி தங்கி தாமதித்து அவள் அவனுடைய அணைப்பில் இருக்க, ஆளா முக்கணன் முக்கணான் அணைய ஆற்றல் முனிவனும் முடிகி வந்தான். முக்கண்ணான் அணைய ஆற்றல், முக்கண்ணான் என்பது இங்கு சிவனை குறிக்கிறது. சிவனை போன்ற ஆற்றல் வாய்ந்த அந்த முனிவன், அந்த கௌதம முனிவனும் முடுகி வந்தான். முடுகி வந்தான் என்றால் விரைந்து வந்தான், இந்த விரைந்து அங்கு வந்து சேர்ந்தார் என்று சொல். தாழாமல், கொஞ்சம் கூட தாமதம் ஏற்படாமல், தாழ்தல் என்றால் தாமதித்தல் என்று அர்த்தம். தாழாமல் தாழாமல் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் முக்கண்ணான் போன்ற அந்த முனிவன் விரைந்து அந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான். உக்கவள் ஓடும் காம புதுமணம் மதுவின் தேரல் ஒக்க ஒன்றிருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கதன் என்ன ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப தாழா உக்கணன் அணைய ஆற்றல் முனிவனும் முடிஞ்சு வந்தான். முனிவன் விரைவாக அங்கு வந்து என்று அந்த கதையை, அந்த நெடுங்கதையை சொல்லக்கூடிய பாடல்களில் ஒரே ஒரு பாடல் இங்கு எடுத்துக் கொடுக்கப்பட்டது. இந்த பாடலில் உங்களுக்கு சந்தேகம்? ஐயா 55வது பாடல் இது பண்ணி வந்துட்டோமா? அந்த பாடல் சரியா, அந்த நம்ம பாடல் என்ன சொல்லுகிறது, அதுவும் இந்த கதையோட தொடர்பு. அது இந்திரன் அந்த அந்த ஆசிரமத்திற்குள் புகுந்த செய்தியை சொல்லக்கூடிய பாடல். இது புகுந்த பிறகு நடந்த செய்தியா இந்த 56வது பாடல் சொல்லுது. அவன் இந்திரன் அகலிகை மீது கொண்ட ஆசையால் தவித்து அந்த ஆசிரமத்திற்குள் புகுந்த செய்தியே அந்த 55வது பாடல் சொல்லுகிறது. ரெண்டு பாடலும் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள பாடல். அந்த 55வது பாடல் என்ன சொல்கிறது என்றால், தையலாள் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய முயலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உச்ச மையலால் அறிவு நீங்கி மாமுனி தத்தம் செய்து பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். அதாவது தையலாள் நயன வேலு அந்த அகலிகையினுடைய கண்களாகிய வேலாயுதம், நயனம் என்றால் கண்கள், கண்களாகிய அந்த வேல்களும் மன்மதனுடைய சரமும் பாய, மன்மதன் பிரயோகிக்கக்கூடிய அந்த அம்புகளும் தன் மீது பாய. அதாவது இந்திரனை இரண்டு விஷயங்கள் வருத்துகின்றன. ஒன்று அந்த அகலியினுடைய கண், அவளுடைய கண்கள் இவன் தூரத்தில் இருந்து அவளை மறைமுகமாக பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய கண் அழகு இவனை காம வசப்படுத்தி வருத்துகின்றன. வேல் போல இவன் மீது பாய்கின்றன அந்த கண்கள். எனவே அந்த கண்களாகிய வேல் இவன் மீது தாக்குகிறது, மன்மதனுடைய அம்புகளும் இவன் மீது பாய்கின்றன. இந்த இரண்டு விதமான தாக்குதலும், அவளுடைய கண்களாகிய வேல்களின் தாக்குதலும் மன்மதனுடைய அம்புகளின் தாக்குதலும் நடப்பதனால் கையலால் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய தண்ணீரை அவை பாய்வதனால் இயலாம் உறுதி நாடி அப்படி அவை தாக்குவதனால் இவனால் தாங்க முடியவில்லை. இந்த தாக்குதலிலேயே தன் உயிர் போய்விடுமோ என்ற நிலைக்கு உள்ளாகிவிடுகிறார். ஒரு பெரும் தவிப்பு நிலைக்கு உள்ளாகிவிடுகிறார். மன்மதன் ஒரு பக்கம் பானங்கள் தொடுத்து வருத்துகிறார். மன்மதன் பானம் தொடுப்பது என்றால் என்ன பொருள் என்றால் மிக்க காமம் வளர்கிறது என்று அர்த்தம். அது அது அதனுடைய உருவகம் தான் அது. காமம் வளர்வதை மன்மதன் பானம் தொடுப்பதாக சொல்லுவது ஒரு மரம். இப்படி நீங்கள் திரை இசை பாடல்களில் கூட பல இடங்களில் மன்மதன் பானம் தொடுப்பதாக செய்தி எல்லாம் வருவதை நீங்கள் பார்த்தீர்கள். அது ஒரு உருவகம் தான். மன்மதன் பானம் தொடுக்கிறான் என்றால் அந்த காமம் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தாழ முடியாத நிலையை அவர்கள் அடைகிறார்கள். எப்படி ஒரு அம்பு தைக்கும் போது அது எவ்வளவு வேதனை தருமோ, இரும்பாலான ஒரு அம்பு பாய்ந்து தைக்கும் போது எவ்வளவு வேதனை தருமோ, அது போல பூக்களின் அரும்பாலான அந்த மன்மதனுடைய அம்புகள் தைத்து அந்த காம வேதனையை விடுவிக்கும் என்று சொல்லுவது இலக்கிய மரபு. அதன்படி இங்கு கம்பரும் சொல்லியிருக்கிறார். பையலால் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய இப்படி இரண்டு விதமான தாக்குதலும் அவனுக்கு நடக்க அவன் இறந்து போகக்கூடிய நிலையை அடைந்து இயலாம் உறுதி நாடி இனிமேல் உழைத்து இருக்கக்கூடிய நிலை என்ன என்று அதனுடைய தன்மையை ஆராய்ந்து உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி அப்படி உழன்று கொண்டிருக்கிறான். தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி தவித்துக் கொண்டிருப்பவன் ஒரு நாள் மையலால் அறிவு நீங்கி அந்த ஆசையின் மிகுதியால் அந்த மையலால் தன்னுடைய அறிவு அடியோடு நீங்கி போய் மாமுனிக்கு அச்சம் செய்து அந்த மாமுனிவனுக்கு அந்த கௌதம முனிவனுக்கு ஒரு வஞ்சகத்தை செய்து பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புட்டான். பொய்யில்லாத உள்ளமுடையவனாகி அந்த கௌதம முனிவனுடைய உருவத்தையே தானும் எடுத்துக்கொண்டு புக்கான் அந்த ஆசிரமத்திற்குள் புகுந்தான் என்று சொல்கிறார் அந்த பாடல். அந்த அந்த கதையை சொல்லக்கூடிய பாடல் தான் இது. இதில் அவன் அந்த ஆசிரமத்திற்குள் போன செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலில் அங்கு போன பிறகு நடந்த செய்தி சொல்லப்படும். இதுதான் இந்த இரண்டு பாடல்கள். இந்த இரண்டு பாடல்களிலும் உங்களுக்கு சந்தேகங்கள் தேரல் என்றால் என்ன விளக்கம் சொன்னீங்க ஐயா? தேரல் புதுமண தேரல் மதுவின் என்றால் பொதுவாக தேரல் என்பதற்கு மது என்ற பொருள் உண்டு, தேன் என்ற பொருள் உண்டு. பொதுவாக அந்த பொருளில் தான் அது வரும். தேரல் என்பது மது என்ற பொருளில் தான் பெரும்பாலான இடங்களில் பயந்து வரும். இங்கு மதுவின் தேரல் என்று வந்திருப்பதனால் அந்த கள் தெளிந்து நிற்கும் போது மேலே நிற்கும் அல்லவா, அந்த கள் மிகவும் சுவையாக இருக்கும். அதை சொல்லுகிறார், அந்த மதுவின் தெளிவை சொல்கிறார். தேரல் என்பது இங்கு தெளிந்து மேலாக நிற்கக்கூடிய அந்த கல்லை குறிக்கும், மதுவின் தெளிவை குறிக்கும். தேரல் என்பது இங்கு மது தெளிவை குறிக்கும், தெளிந்த மேற்பாகத்தை குறிக்கும். அப்படி எடுத்துக்கொள். ஒக்க என்றால் ஒன்றாகன்னு எடுத்துக்கலாமா? ஒன்றாக உண்டு, ஒன்றாக ஒன்றாக அல்லது சமமாக சமமாக உண்டு. ஒத்திருத்தல் என்றால் சமமாக இருக்கும், இருந்து அந்த வினையச்சம் வரும். ஓகே, சமமாக. அவளும் உடன்பட்டுதான் இணைகிறாள். முதலில் தன்னுடைய கணவன் தான் என்று அவள் நினைத்து அவன் அரவணைப்பதை ஏற்றுக்கொண்டு உடன்படுகிறாள். பிறகு அவள் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்கிறாள், கணவன் அல்ல என்று தெரிந்து கொள்கிறாள். தெரிந்து கொண்ட பிறகும் விரைந்து அவனை விட்டு விலகாமல் அப்படியே தாவதிக்கிறார். அந்த சுகம் அவளுக்கு வேண்டியதாக இருப்பதனால் அவள் அப்படியே தாவதித்து சம்மதித்து அவனோடு இருக்கிறார். அதைத்தான் அந்த மூன்றாவது அடியில் சொல்கிறார். அக்கதன்று என்ன ஓராள், ஆழ்ந்தனல் இருப்ப, அவள் அப்படி தாமதித்து அப்படி இருக்க அந்த அணைப்பிலேயே இருக்க முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் உருகி வந்தான். சிவனை போன்ற வல்லமை உடைய அந்த முனிவன் விரைந்து அங்கு வந்து சேர் தாழா முழுகி வந்தான். அதாவது அவன் தாமதிக்காமல் அங்கு வேகமாக வந்து சேர்ந்தான். அந்த தாழா என்பது முடிகி என்பதோடு இணை, தாழா என்பது தாழாமல் என்பதனுடைய ஈறுகெட்ட வடிவம். தாழாமல் தாமதிக்காமல் முடிகி வந்தான், விரைவாக அந்த முனிவன் அங்கு வந்து சேர்ந்தான். முதல் முறை வர்றத தாழ்ந்தல் வந்து தாழ்ந்து போகுதல் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கலாமா? தாழ்ந்து அங்கேயும் சென்று. தாமதித்தல் அப்படி, அதாவது காலத்தை அப்படியே தவழ்த்தி இருக்கிறார். அதாவது அது நிகழ்ந்து விடுபடாமல் அப்படியே அவனுக்கு சம்மதித்து இருக்கிறார். அந்த தவழ்ந்தன் என்பதற்கு அப்படியும் பொருள் இருக்கிறார், நீங்கள் சொல்வது போலவும் பொருள். அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தால், அவனுடைய அனைத்திற்கு உட்பட்டு இருந்தால் என்று கூட இருக்கு. இல்ல, அப்படி சொல்லிய தாழ்ந்து சென்று விட்டாள் அப்படின்னு, அதாவது கீழே சென்று விட்டாள், அதாவது அப்படியும் ஒரு பொருள் இருக்கு, கீழானவளாக அவள் மாறிவிட்டாள். அதாவது அதுவரைக்கும் உயர்நிலையில் கற்பு நிலை தவறாதவளாக உயர்ந்த நிலையில் இருந்தவள் இப்படி அவனுடைய அணைப்புக்கு உடன்பட்டு இருந்ததனால் அவள் தவழ்ந்து விட்டாள் என்ற ஒரு பொருள் கூட இருக்கலாம். ஆக மூன்று விதமாக பொருள் எடுக்கக்கூடிய நிலையில் அந்த சொல் இருக்கிறது. அப்படி சொல்லை பிரயோகித்திருக்கிறார் நம்பர். ஒன்று, அப்படி தாமதித்து இருந்தாள், தவழ்ந்தல் என்றால் தாமதித்தல், அப்படி தாமதித்து இருந்தாள். அவள் விரைவாக அவனை விட்டு வெளியே வரவில்லை, தாமதித்து அதற்கு உள்ளே அவனுக்குரிய அணைப்புக்கு உள்ளே இருந்தாள் என்று ஒன்று. அடுத்து தவழ்ந்தனல், அதாவது அவனுக்கு அவள் கட்டுப்பட்டு விட்டாள் என்ற ஒரு பொருளும் அதற்கு வருகிறது. நீங்கள் இப்படி சொன்னீர்களே, அதுவும் பொருந்தக்கூடியதாக இருக்கு. அவள் உயர்ந்த நிலையில் இருந்தவள் தவழ்ந்து விட்டவளாக இருந்தாள் அப்படின்னு அதுவும் பொருந்தும். ஏனென்றால் அதுவரைக்கும் அவள் கற்பு நிலையில் மேம்பட்டவளாக இருந்தாள், இப்போது அந்த நிலை தவழ்ந்து விட்டதனால் அவள் கீழ்நிலையை அடைந்து அவள் அந்த அணைப்புக்குள் இருந்து கொண்டு அப்படி ஒற்றை சொல்லே பல பொருள் படும்படி நம்பர் அந்த சொல்லை பிரயோகித்து. ஐயா, மிக்க நன்றி. ஐயா, நேரம் முடிந்துட்டது, இப்போ இதோட நிறுத்திக்கலாமா ஐயா? வாசித்து விடு. ஆமாம் சார்.